ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமஹமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமத்யுத பராம்புஜயுக்ம வியாமோஹரஸ்தரிதராணி த்ருநாயமேன அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வ குலாபி ராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு பரகாலயதி இந்திரமிஷான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார் கே கேசரி வேதாந்தாச்சார் மரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதீம் யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம் நா அன்யான் சஹஸ்ர சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்தன ரங்கநாதே திராடப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணாரே திராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாக்ச சந்தத சுதா லக்ஷ்யாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசயமினம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீஷ யோகீந்திர ஹயாஸ்ய பதசேவினம் பிரம்மதந்திரஸ்வதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மே வதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமதபிணவ வாகீஷ பிரம்மதந்திரஸ்வதந்திர பரகால மகாதேசிகாய நம நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிட்டாயாம் சஜனகலிதம் யாபலாத் கிருத்யபுங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூஜையே வாஸ்து பூஜா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணிதிருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த உடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர் கெண்ண விதி எண்ணையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய திருப்பாவையில் ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் இன்று அடியனால உபன்யாசிக்கப்பட இருக்கிறது. ஸ்ரீயப்பதியும் அவாப்த சமஸ்த காமனுமா இருக்கக்கூடிய எம்பெருமான் எத்தனையோ தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக எத்தனையோ அவதாரங்கள் எடுக்கிறான். அதில் இந்த திருப்பாவையில் சொல்லக்கூடிய முக்கியமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையை நாச்சியார் பல இடங்களில் இந்த திருப்பாவை பிரபந்தத்தில் பேசிட்டு வரா. அதில் முக்கியமான விஷயம் இந்த மாயனை மடமதுரை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்ற இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். ஏற்கனவே சொன்னா போலே பெருமாளுடைய ஐந்து நிலைகளை தெரிவிக்கிறாள் நாச்சியார் முதல் ஐந்து பாசுரங்கள்னாலன். அதுல ஐந்தாவது பாசுரமான இந்த பாசுரத்தில் பெருமாளுடைய அர்ச்சாவதாரன் திருமேனியை பற்றி இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதஹா ஸ்ரீமன் நாராயணஹா எல்லாருடைய கண்களுக்கு புலப்படக்கூடியவனாக எழுந்தருளியிருக்கிறான். எங்க அப்படின்னால் கோவிலில் எழுந்தருளியிருக்கிற அர்ச்சாவதார திருமேனியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை இது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அர்ச்சாவதாரத்துக்கே லட்சணம் அர்ச்சாவதாரம்ன்றதே ரொம்ப அழகான விஷயம். சகல மனுஜனயன எல்லாருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடிய ஒரு பெருமாள். அப்பேற்பட்ட விஷயத்தை நாச்சியார் இங்கு அழகா சொல்ற அர்ச்சாவதாருடைய பெருமைகள் எல்லாத்தையும். ஸ்ரீபதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய சரணத்வந்தங்களை அடைவிக்கும்படியான இந்த பிரபந்தம் திருப்பாவைன்ற பிரபந்தம். அந்த பிரபந்தத்தில் மார்கழி நீராட்டத்துக்காக சொல்லக்கூடிய இந்த பாசுரங்களில் ஐந்தாவது பாசுரம் இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரம் பெரியவாள் பல இடங்களில் இந்த பாசுரத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கா. எல்லா பெரியவாளுக்கும் இந்த பாசுரத்தை வியாக்கியானம் பண்றப்போ ஒரு நல்ல உற்சாகம் இருக்குன்னே நம்மளால சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது அர்ச்சாவதாரத்தை தெரியப்படுத்தக்கூடிய பாசுரமானபடினால எல்லா வியாக்கியான கர்த்தாக்களும் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றா இந்த பாசுரத்தை பற்றி சொல்லும்பொழுது மட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு பல விதமான அரிய பெரிய கருத்துக்களை கொண்டதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஒரு அத்வித்தீயமான பாசுரம்னே ஒருத்தர் வர்ணிக்கிறார். திருப்பாவையில் இதை போல ஒரு பாசுரம் பார்க்கவே முடியாது. அவருக்குள்ளேயே கேட்டுக்கிறார், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்ற ஒரு பாசுரத்தை வேற எங்கேயாவது இதன் அர்த்தம் பொருந்தி வருதான் அவர் பார்க்கிறாராம். அவர் பார்க்க வரும்போது ஒவ்வொரு பாசுரமாக பார்த்துக்கிறார். உடனே அவருக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்ற பாசுரம் அவருக்கு ஞாபகம் வருதான். அந்த பாசுரம் ஞாபகம் வந்தால் கூட அவருக்கு அந்த பாசுரத்திலையும் இந்த மாதிரியான பொக்கிஷமா இருக்கக்கூடிய அர்த்தங்கள் சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்னு அவரே தன்னுடைய உரையில எழுதுறாரு. அந்த அளவுக்கு இது வசந்ததான பாசுரம். நான் வியாக்கியாத்தாவோட பேரை எப்பவுமே சொல்றதில்லை. ஏன் அப்படின்னா, அடியேன் சில வியாக்கியாத்தா பேரை சொல்லுவேன், அது பல பேருக்கு அந்த பேர் நெருடலா இருக்கலாம். ஆகையினால அடியேன் எப்பவுமே பெரியவாள் சாதிச்சால் பெரியவாள் சொன்னா இல்லையா, எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இல்லையா. நமக்கு எல்லாம் தேவையில்லை, சில விஷயங்கள்ல நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் எது தேவையோ அந்த விஷயத்தை மாத்திரம் பெரியவாள் சொன்னதா எடுத்துக்கிறோம். அதனால அடியேன் எப்பவுமே விஜயாபிக்கும்போது உபன்யாசத்துல பெரியவாள் சாதிச்சால் பெரியவாள் சொன்னா அப்படி மட்டும்தான் அடியன் சொல்ற வழக்கம். அதனால பெரியவாள் இந்த பாசுரத்துக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரியுது. முதல்ல நான்கு பாசுரங்களுக்கும் சிரஸ் மாதிரி இருக்கக்கூடியது இந்த பாசுரம். எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை இதுல பறக்க பேசுறபடியினால இது சிரஸ் அப்படின்னு பெரியவாள் சொல்றா. வேத விகிதமான தர்மங்கள் இதில் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. பெருமானுடைய ஐந்து நிலைகளான பரம், வியூகம், விபவம், அகார்த்தம், அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து நிலைகள சொல்லப்பட்ட விஷயத்துல இது ஐந்தாவது நிலையை தெரிவிக்கக்கூடியதான பாசுரம். இதோடு இந்த நிலைகளை தெரியப்படுத்துகிறதா முடிஞ்சிடுறது. முதல் ஐந்து பாசுரங்களை விளக்க வந்ததுதான் திருப்பாவை. எப்படி முதல் நான்கு அதிகரணங்களை விளக்க வந்ததுதான் மிச்ச 152 அதிகரணமும் பிரம்மசூத்திரத்துல சீபாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ண சீபாஷ்யத்திலையும் பார்த்தால் சதுசூத்திரியா சொல்லப்பட்ட முதல் நான்கு அதிகரணங்களுக்கு அர்த்தம் சொல்றதா தான் மிச்சம் 152 அதிகரணங்கள் இருக்கு. அதே போல முதல் ஐந்து பாசுரங்களான இந்த பாசுரங்களுக்கு வியாக்கியானம் பண்ண வந்ததா அமைந்ததா தான் திருப்பாவையே அமைஞ்சிருக்கு. அதனாலதான் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர்னு சொல்றப்ப கூட நாம திருப்பாவை 30 பாட்டுன்னு சொல்லாம ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரைன்னு சொன்னோம். அப்ப ஐயைந்து ஒரு பக்கம், அஞ்சு ஒரு பக்கம்னு இதுல இருந்தே தெரியுது. ஆகையினால மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் இதுல ஆரம்பிச்சு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை இது பரியந்தம் ஒரு பேட்டிகையாகவும் மிச்சம் 25 பாசுரங்கள் ஒரு பேட்டிகையாகவும் வச்சுட்டு பெரியவாள் இதுக்கு அர்த்தமே பண்றா. இப்போ மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்ன்ற பாசுரத்தை விளக்க வந்ததா இருக்கிறது தான் புல்லும் சிலம்பின காலிலிருந்து ஆரம்பிச்சு நோற்று சுவர்க்கம் பரியந்தம் இருக்கக்கூடியது. வையத்து வாழ்வீர்கள பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றதா அமைந்ததுதான் கற்றுக்கரவையில ஆரம்பிச்சு எல்லை இளங்கலியே பரியந்தம். ஓங்கி உலகளந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றதாகத்தான் நாயகநாயிலேருந்து ஆரம்பிச்சு 33 பரியந்தம். ஆழிமழை கண்ணான்ற பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றதா தான் அங்கன்மா ஞாலத்தரசர்ல ஆரம்பிச்சு இல்லையா ஏற்றக்கலங்கள்ல ஆரம்பிச்சு ஒருத்தி மகனாய் பிறந்த பரியந்தம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்ற பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றதா ஆரம்பிச்சு தான் அர்த்தம் சொல்ல வந்ததுதான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு வங்கக்கடல் கடந்தன். இந்த பாசுரத்தை பார்த்தாலே இந்த அர்த்தம் துவனிக்கும் நமக்கு. இப்போ இங்க மாயனை மண்ணு மடமதுரை மைந்தனைன்றா. அந்த மைந்தன் யாருன்னா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு பெருமாளை பார்த்துட்டா. அந்த இடத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ன்னு கிருஷ்ணன் எழுப்புறதாக அமைந்து மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான்னு நேர கிருஷ்ணனை போய் பார்த்துடுறா இல்லையா. அப்போ அந்த பார்த்த புருஷன் யாரு அப்படின்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன் அப்படின்னு நமக்கு தெரியறது. அப்படி பெரியவாள் ரொம்ப அழகாவே வியாக்கியானம் பண்றா இந்த மாதிரி கட்டங்கள்லாம். அந்த அளவுக்கு இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம். மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறை வனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்ற நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். இந்த பாசுரத்துடைய அவதாரிக்கையே ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப விலட்சணமான கோபஸ்ரீகள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இதுக்கு எல்லா வார்த்தைகளுமே சங்கதியா அமைஞ்சிருக்கு முன்னாடி பாசுரத்துக்கு ஏத்தா போலியே இல்லையா. அப்படி ஒரு பாசுரம். லோகத்துல சுபகாரியங்கள்னா நிறைய நடக்கும். அதுல நிர்விக்ன பரிசமாப்தி அர்த்தம் விஸ்வக்சேன ஆராதனங்கள்லாம் நம்ம பண்றது வழக்கம். அந்த விஸ்வக்சேன ஆராதனத்துக்கு விஸ்வக்சேன ஆராதனம் இடையூறு இல்லாமல் நடக்கிறதுக்காக நாம அதுக்காக ஒரு விஸ்வக்சேன ஆராதனை மாதிரி இன்னொரு ஒரு ஆராதனை நம்ம பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா அதுவே இந்த விஸ்வக்சேன ஆராதனமே எல்லா காரியத்தையும் நமக்கு சித்திச்சு கொடுக்கும். அது மாதிரி தாமோதரனை நாம் தூயோமாய் தூமலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்த மாத்திரத்திலேயே பூத பவிஷ்யத் பாபங்கள் எல்லாம் தீயிலிட்டது போல் தூசாகும் அப்படின்னு சொல்றா. அந்த அளவுக்கு இந்த பாசுரம் ரொம்ப வசத்தியான பாசுரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே சொன்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதாக அமைஞ்சது இந்த பாசுரம். அதுல உத்தமமான ஞானம் நிரம்ப பெற்ற ஒரு ஸ்திரீ சொல்றா ஸ்வசர்ச்சை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து வாத பிரதிவாதங்களை வச்சால்தான் நல்ல விஷயங்கள் வந்து நிற்கும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார். நாமோ தைரியமா மார்கழி நீராட்டத்துக்காக விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம், இது நல்லபடியா முடியணுமே, தடங்கள் வரலாமே இல்லையா. ஏன்னா ஸ்ரேயாம்சி பகுவிஜானி பவந்தி மகதாமபி அச்ரேயசி பிரவர்த்தேது குத்திர யாந்தி விகாதகாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதில் பார்த்தால் மகான்களுக்கே தடங்கள் வருது இல்லையா. அப்ப நாம எடுத்துட்ட காரியத்துக்கு தடங்கள் வந்தா என்ன பண்றதுன்னு அவ கேட்கறா. அப்ப சொல்ற நல்லோர்கள் பெரியோர்கள் இவ ஆரம்பிச்ச காரியத்துக்கு கூட தடை ஏற்பட்டிருக்கு. அப்ப நம்ம தடை இல்லாம இருக்கணும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. வியாக்கியானத்துல ராமாயணத்தை இங்க எடுக்கிறார் பெரியவாள். சக்கரவர்த்தி திருமகனுடைய பட்டாபிஷேக மகோத்சவத்துக்கு நடக்கிறதுக்காக நாள் வச்சு கொடுக்கிறார். நாள் வச்சு கொடுத்ததோ வசிஷ்டர் இல்லையா. வசிஷ்டர் வேதமே வசிஷ்டரை கொண்டாடுறது. அப்படிப்பட்ட வசிஷ்டரே நாள் வச்சு கொடுக்கிறார். பட்டாபிஷேகத்துக்கு உரியவன் பரமாத்மா. ஊர் மக்கள்லாம் கூடி சர்வான் தேவான் நமசியந்தின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேவர்கள்லாம் சேர்ந்து வணங்குறாரு சக்கரவர்த்தி திருமகனை இல்லையா. பிராத்த காலத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையா. ஆழ்வார் சாதிக்கிறார் தெய்வங்கால் என் செய்கேன்னு சாதிக்கிறார் ஒரு இடத்துல. அப்படி அஞ்சாம்பத்தில் வருது. அப்படி எல்லாரும் பிரார்த்திக்கிறா மொத்த பேரும். தசரத சக்கரவர்த்திக்கும் தன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப ஆசை. அவ ரெண்டு பேரும் சீதா பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து பெரிய பெருமாள் இடத்துல ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திச்சுண்டு ராத்திரி தீட்சையெல்லாம் எடுத்துக்கிறா. ரங்கேஷம் ஆம்பாகின்னு பிராத்தகால அழகா நடக்கிறது. பிராத்தகால பூஜைகள்லாம் நடக்கிறது. பகவத் அனுகிரகமும் ஏற்படுறது. லோகமெல்லாம் அவனை கொண்டாடுறது சக்கரவர்த்தி திருமகனை. அப்படி விசேஷமா ஒரு வியக்திக்கு எல்லாம் கைகூடி வர சமயத்துல கூட இல்லையா ஒரு க்ஷணத்துல தடை ஏற்பட்டு கதையே மாறிடுச்சு. அப்ப அவளுக்கே அந்த விஷய விலட்சணமான புருஷனான சக்கரவர்த்தி திருமகனுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா நாமெல்லாம் சாதாரண பொண்கள் தானே, இது ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு கோபஸ்திரீ கேட்கறா. அப்போ அதுக்கு அர்த்தம் சொல்றா மத்தவா அப்படிலாம் நினைக்காத, எவ்வளவு விக்னங்கள் வந்தாலும் அவன் திருவடியை பற்றி கொண்டாள் இல்லையா பாவே பாவே பாவையேயம் பவந்தம்னு சொல்லி அவனுடைய திருவடிகளை நாம் பற்றி கொண்டால் சர்வமும் நாசத்தடையும், எந்த விக்னமும் ஏற்படாதுன்னு சொல்றாரு. தன்னுடைய பிரதிஜையை விட்டுட்டு அவன் எப்பவுமே பக்தர்களுடைய பிரதிஜைக்காக பக்தர்களை காப்பாற்றக்கூடிய உயர்ந்ததான ஒரு குணத்தை படைத்தவன் பரமாத்மா இல்லையா. சுவநிகமம் அபகாய மத் பிரதிஜா மிருதம் அதிகர்த்து அவலுப்தோ ரதஸ்தா இல்லையா. திருதர தசரசனோ திருதரத சரணோ அபயாத்து சலகு ஹரிவ ஹந்துமிவம் கதோத்தரியான்னு ஒரு பீஷ்மாச்சாரியர் சொல்றதா பீஷ்மஸ்துதியில ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கா பெரியவாள். அந்த ஸ்லோகத்தை பார்த்தால் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். தன்னுடைய பிரதிஜையை காட்டிலும் பக்தனுடைய பிரதிஜைக்கு பெருமாள் ரொம்ப செவிசாய்க்கிறான்றது தெரியறது இதுலேருந்து. பாரத யுத்தம் நடக்கிறது, அப்போ பகவான் சொல்றான் நான் ஆயுதத்தை கையில் எடுக்க மாட்டேன்னு சொல்றான். இப்போ பீஷ்மர் சொல்றார் நான் உன்னை ஆயுதத்தை கையில் எடுக்க வைப்பேன்னு தெரிய சொல்றார். அப்போ யுத்தம் நடக்கிறது, பீஷ்மர் அம்பு போட்டுட்டே இருக்கார், அர்ஜுனனால தாங்கவே முடியல, ஒரே ஏகமா பானங்கள் வந்துட்டே இருக்கு. பரமாத்மா அவ எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்னு பாக்கிறான், அப்பவும் தடுத்து நிறுத்த முடியல. ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு இவன் பிரதிஜை பண்ணியிருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல. ஆயுதம் எடுக்க மாட்டோன்னு பிரதிஜையை காப்பாத்துறதா இருந்தா ரெண்டு விதங்கள்ல நஷ்டம். என்னது அப்படின்னா, ஒன்னு அர்ஜுனனை காப்பாத்தி ஆகணும், இன்னொன்னு பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாத்தணும். அவன் பாக்கிறான் இவன் நம்முடைய ஆயுதத்தை எடுக்க மாட்டோன்னு சொல்ற நம்முடைய வார்த்தையை காட்டிலும் அர்ஜுனையும் காப்பாத்தணும், பீஷ்மருடைய வார்த்தையும் காப்பாத்தணும் இல்லையா அப்படின்னு நினைச்சுண்டு இறங்கி ஆயுதத்தை எடுத்துன்னு ஓடுறான் அடிக்கிறதுக்கு, பீஷ்மர் அடிக்கிறதுக்கு. அப்போ தன்னுடைய பிரதிஜையை காட்டிலும் பகவான் பக்தர்களுடைய பிரதிஜைக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கிறான் அப்படின்னு தெரியறது இதுலேருந்து. ஆகையினால பெருமாள் எப்பவுமே ஏற்கனவே சொன்ன போல பெருமாள் எப்பவுமே பக்த பராதீனா தான் இருக்கானோ தவிர அவன் சுதந்திரமாக அவன் இஷ்டத்துக்கு எந்த காரியங்களையும் பக்தர்கள் விஷயத்துல பண்றதில்லை. பக்தன் இன்னைக்கு வருவான் எங்கு முழன் கண்ணன் என்று அப்படின்னு ஆழ்வார் சாய்த்தா போல எங்கு முழன் கண்ணன், எல்லா இடத்துலயும் கண்ணன் இருக்கான், இங்க இருக்கானா இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 24 தூண்கள் இருந்ததா பெரியவாள் சொல்றான். அந்த 24 தூண்கள்லயும் பகவான் அவதாரம் பண்றதுக்காக அந்த சிம்மப்பெருமாள் காத்து இருந்தாராம். அது போல பக்தர்களுடைய ஒரு கைங்கரியத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் அவன் இருக்கானோ தவிர அவன் சுதந்திரமா எந்த காரியமும் பண்றதே இல்லை. நாம ஒரு காரியம் ஆரம்பிச்சா அதை நடத்தி வைக்கிற பொறுப்பு பரமாத்மாவுக்கு இருக்கு, அதையே அவனே அதை நடத்தியும் வைக்கிறான் இல்லையா. பகவத்தோ பலேன பகவத்தோ வீரியேனு சொல்லிட்டு நாம காரியத்தை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அதுவும் சொல்லும்போது நம்ம பிரதிதினம் அனுஷ்டானத்திலே பண்றோமே, சொஸ்மை சொப்ரீத்தையே சுயமேவ காரியத்தையும் நாம சொல்றோம். அந்த அளவுக்கு அவனுடைய பிரீத்திக்காக நாம இந்த காரியத்தை பண்றோம், அதை அவனே நடத்தியும் கொள்றான். அவன் பிரீத்திக்காக பண்ற காரியத்தை அவனே நடத்திக்கிறான் இல்லையா. நாம யார் அதை நடத்துறதுக்கு, நமக்கு எங்க சக்தி இருக்கு. அதனால சொல்லும்போது சுயமேவ காரியத்தின்னு சொல்றோம், முடிக்கும்போது சுயமேவ காரித்தவான்னு சொல்றோம். அதனால எல்லாமே அவன் சங்கல்பத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறதுன்னு. இப்போ நாம அவனை பத்தியே பேசிட்டு இருக்கோம், அதே மாதிரி அவன் நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்கான் இல்லையா, நம்மளையே நினைச்சிட்டு இருக்கான். அதனால நாம அவனை பத்தி பேசுறதும் அவன் சங்கல்பம் தான், நாம அவனை நினைச்சிட்டு இருக்கிறதும் அவன் சங்கல்பம் தான், அவனுடைய சங்கல்பத்தால தான் எல்லாமே நடக்கணும். அந்த அளவுக்கு பெருமாள் நம்மிடத்துல அவ்வளவு ஒரு வாத்சல்யத்தோட இருக்கான் இல்லையா. மகதோ மந்தை சக நீரந்தீர சம்ஸ்லேஷான்னு சொன்ன வாத்சல்யத்துக்கு லட்சணம், ஒரு மந்தமதிகளா இருக்கக்கூடிய ஒன்னுத்துக்கும் உதவாத இருக்கக்கூடிய ஜந்துக்களோட கூட பெருமாள் ஸ்நேகம் வச்சுக்கிறான் இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு வாத்சல்யம் பெருமாளுக்கு நம்மிடத்துல இருக்கு. ஆனால்தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்லி பெருமாள் விஷேகமாகவே இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன பெரிய பெரிய சாஸ்திரார்த்தங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசுரம்னு சொல்லிட்டு இது கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். ஒரு இடத்துல பிறந்து மற்றொரு இடத்துல பரமாத்மா போகும்படியான பிரகரணத்தை நாத்தியார் ரொம்ப அழகா இந்த இடத்துல விவரித்து காட்டுறார். மாயனை அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த பாசுரமே இல்லையா. பெருமாளுடைய அழகான சேஷ்டிதங்கள்ல அதுவும் ஒண்ணு, அதனால அதை சொல்லியே மாயன் அப்படின்னு சொல்லி மாயனைன்ற பாசுரத்தை சொல்லியே ஆரம்பிக்கிறார். அவனுடைய அவதாரமும் மொத்தம் ஒரே மாயை இல்லையா. ஆழ்வான் சாதிக்கிறா போல, குரத்தாழ்வான் சாதிக்கிறா போல அதிமானுஷ ஸ்தவத்தில் வருது. அதிமானுஷ சீல விருத்த வேஷைகி அதிவிருத்தமான விக்ரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் சொல்லி அதிமானுஷஸ்தவத்தில் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும் போதே அதிமானுஷீலவிருத்த வேஷம்னு சாதிக்கிறார். பகவானுடைய குணங்கள் எப்பேற்பட்ட குணங்கள், அவனுடைய நடத்தைகள் எப்பேற்பட்ட நடத்தைகள், அவனுடைய வேஷம் எப்பேற்பட்ட வேஷம். மனுஷ வடிவில் பரமாத்மா வந்திருந்தால் கூட அவனை மனுஷன் சொல்ல முடியுமா இல்லையா? பெருமாள் ஒவ்வொன்னுத்தையும் சுட்டி காட்டுட்டே இருக்கான். பெருமாள் மனுஷ ரூபத்தில் இருந்தாலும் அவன் பெருமாள் இல்ல, அவன் மனுஷன் இல்ல, சாட்சாத் பெருமாள் தான்றத பல விஷயங்கள நாம தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணாவதாரத்துல மனுஷ ரூபத்துல இருந்து கொண்டே பல சேஷ்டிஜங்களை அவன் பண்றபடினால அவனுக்கு மாயன்னே பேரு இல்லையா? திருவருத்தத்துல வர்றது ஒரு பாசுரத்துல, சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி என் தூபம் தரா தூபம் தரா நிற்கவே எங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்திமிலேற்றுவன் கோன் கோட்டிடையானே கூத்து அலாயர்த்தம் கொம்பினுக்கே. சூட்டு நன் மாலைகள்ன்ற பாசுரத்தை ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ வைகுண்ட லோகத்துல ஒரு காரியம் விசேஷமா நடக்கணும். எம்பெருமான உட்கார வைக்கிறா, எல்லாரும் உட்கார வச்சு தேவர்கள் எல்லாரும் அவனை திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறா. வைகுண்டத்துல சுவேச்சா கைங்கரியமா நடக்கிறது. திருமஞ்சனம் முடிஞ்சு தூப தீபங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா. ஒரே புகமண்டலமா இருக்கு, புகை ஒன்னும் தெரியவே, புகையில ஒன்னும் தெரியல. பகவானுடைய திருமுக மண்டலத்தை பார்க்க முடியல. அந்த ஒரு க்ஷண காலத்துல பரமாத்மா பண்ண காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு க்ஷண மாத்திரத்துல பரமாத்மா ஆயர்பாடியில வந்து பிறந்துட்டானா இல்லையா? அந்த ஒரு க்ஷண மாத்திரத்துல ஆயர்பாடியில வந்து வெண்ணைய திருடின்னு போயிட்டான்னு பெரியவர் சொல்றான். அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டானா அவன். தேவர்கள் தூபதீபன் சமர்ப்பிக்கிறப்போ அந்த புக மண்டலத்துல ஆயர்பாடிக்கு வந்து வெண்ணைய திருடின் போயிட்டான்னு சொல்றான். அந்த அளவுக்கு காரியத்தை முடிக்கிறதுல ஒரு சமர்த்தன் அவன். மாயமாய மாக்கினாயுன் மாயமுற்று மாயுமேனு திருச்சந்த விருத்தத்தில் ஆழ்வார் சொல்றார். அந்த அளவுக்கு மாயன் அப்படின்றது எங்க பார்த்தாலும் மாயம். அதனால அவனுக்கு மாயன்னே பேர் வச்சான் ஆச்சியார். மாயன்னா மாயை உடையவன் அர்த்தம். மாயை தன் வசத்தில் உடையவன் சொல்லணும் இல்லையா? ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணும்பொழுது மாயையை தன் வசத்திலே உடையவன் அர்த்தம். மாயாந்து பிரகிருதிம் வித்யா மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்வேதாஸ்வத்திர உபநிஷத்துல சொல்றிருக்கு. மாயைனா பிரகிருத்தின் அர்த்தம். சிருஷ்டிக்கு காரணமா எதை மூலமா வச்சிருக்கானோ அந்த பிரகிருதி தத்துவத்தை மாயைன்னு சொல்றான். அதை உடையவன் மாயனா இருக்கக்கூடிய பரமாத்மா. அதனால மாயையினால பிரகிருத்தியால் அவனை ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஜெய்வி ஹேஷா குணமயி மமமாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்தித்தேன்னு ஒரு வாக்கியம். அதுதான் மாயா பகவத்கீதையில் சொல்லப்படுறது. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. என்னோட மாயையை யாராலையும் தாண்டவே முடியாது. எவன் இதிலிருந்து விடுபட முடியும்? எவன் தன் திருவடியை பற்றுகிறானோ அவனால் மட்டும்தான் விடுபட முடியுமோ தவிர மற்றவாளால் விடுபடவே முடியாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாயையிலிருந்து பிரகிருத்தியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும்னு நாச்சியார் பகவத்கீதையில சொல்லப்படுறது. அதே தான் நாச்சியார் இந்த இடத்துல காட்டுறா. தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாயின்னு சொல்லி பிரகிருதி பகவானை மறைக்கிறது, அவனுக்கும் நமக்கும் திரை போடுறது, நடுவில் திரஸ்காரம் பண்றது. இந்த திரையை நீக்கினால் பகவான் நமக்கு விசேஷமா தெரிவான். அப்ப இந்த திரையை நீக்கிறதுக்கு உண்டான காரியத்தை நாம பண்ணணும். அதை தான் நம்ம பண்ணணுமோ தவிர அது திரையை நீக்கிறதுக்கான உண்டான காரணம் காரியத்தை நம்ம எப்படி பண்றது அப்படின்னா, சாட்சாத்தா பெருமாளிடத்திலேயே நம்முடைய பரங்களை சமர்ப்பிச்சிடணும். அப்படி பண்ணால் ஒருவேளை பண்ணலாம். மாயையை விசாரம் பண்ணா போயிடும் அப்படின்னு சொல்றா பெரியவாள் இல்லையா? இது ஒரு அழகா ஒரு கதை வேற எடுத்திருக்காரு ஒரு வியாக்கியான கர்த்தா. தல தீபாவளிக்காக மாமனார் கிரகத்துக்கு ஒரு மாப்பிள்ள போறானா. வண்டியோட ஒருத்தன் வரான். ரெண்டு பேருமா வண்டியில ஏறிண்டு மாமனாருடைய கிரகத்துக்கு போறா. மாமனார் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறான். மாமனார் என்ன நினைச்சார்? கூட வந்திருக்கவன் மாப்பிள்ளையோட தோழன் நினைச்சார். மாமனார் வீட்டு பந்துக்களை மாப்பிள்ளைக்கு தெரியாததுனால மாப்பிள்ளை என்ன நினைச்சிட்டான், இவர் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கார், இவா மாமனாராத்து பந்துன்னு நினைச்சிட்டார் அவர். உடனே மாமனார் பார்க்கிறார், மாப்பிள்ளையோட உறவு தானே மாப்பிள்ளைக்கு தோழன் போல் இருக்கு அப்படின்னு மாமனார் நினைச்சு அவரும் ஒன்றும் சொல்லல. வஸ்திரத்தை கொடுத்தா அவன் எடுத்து உடுத்திக்கிறான், சாப்பிட கொடுத்தா அவன் எடுத்து சாப்பிட்றான். எதிரையும் முன்னாடி மாப்பிள்ளைக்கு முன்னாடி அவன் இருக்கான். நிஜமான மாப்பிளைக்கே சந்தேகம், இவன் மாப்பிளையா நான் மாப்பிளையான்னு சந்தேகம் வந்துடுறது, எல்லா உபச்சாரமும் அவனுக்கே நடக்கிறது, நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன்றதுன்னு பாக்கிறான். மாமனார் நினைக்கிறார், ஏதாவது தப்பா சொன்னா தப்பாயிட போறதே, மாப்பிள்ளை கோபம் வந்துட போறது அப்படின்னு மாமனாருக்கு பயம். மாப்பிள்ளையாலையும் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டா அப்படியே பார்த்தா ரெண்டு நாள் மூணு நாள் இப்படியே போயிட்டு, ஒரு நாள் நாச்சு இலையில பிரசாதம் பரிமாறிட்டே இருக்கா. மாப்பிள்ள பக்கத்துல உட்கார்ந்துருக்கும்போது அவருக்கு சாப்பாடு கொடுக்குறா, மாமனாரால தாழ முடியல. அவர் கேட்கவே கேட்டுறாரு, இது யார், இது உங்களோட வந்திருக்கிறான்னு. அவன் சொல்றா, என்னோட வரல, இந்த வீட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அது யாருன்னு உங்களை தான் கேட்கணும்னு நான் நினைச்சேன்னு மாப்பிள்ள சொல்றான். மாமனார் சொல்றா, நான் உங்களும் உன்னோட வந்தவர் நினைச்சேனே, உங்க கூட வரலையா அப்படின்னு. திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் திரும்பி விசாரம் பண்ணி திரும்பி பாக்குறா, அவன் ஆளையே காணும், அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். இது என்ன தெரியறது, அதே மாதிரி மாயையும் பண்றது, நம்மோட கூடவே நிக்கிறது. தத்வார்த்தத்தை உட்கார்ந்து பேசுற சமயத்துல நான் ரொம்ப நன்னா பேசுறோம் இல்லையா, நமக்கு தான் சர்வஜ்ஞத்துவம் இருக்கா போல, பெருமாள் காட்டுல நமக்கு தான் சர்வஜ்ஞத்துவம் இருக்கா போல நாம நல்லா பேசுறோம் இல்லையா. ஒரு இடத்துல சொல்லுவாரு, சர்வே வியாச பராசரான்னு, எல்லாரும் வியாசர்கள் தான், எல்லாரும் பராசரர்கள் தான் இல்லையா. அப்படி பார்த்தா மறுபடியும் நமக்கு அகங்காரமும் மமகாரமும் தான் வருது. அப்போ அந்த இடத்துல எப்படி மாயை அவன் தொலைஞ்சானோ அது மாதிரி மாயையை தொலைக்கணும் அப்படின்னா, நாம தத்வார்த்த ஞானத்தை கிருஷ்ணனை பத்தி நன்னா தெரிஞ்சின்றால் நமக்கு அந்த பிரகிருதி சம்பந்தமானது விடும் அப்படின்னு சொல்றான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொன்னான். மண்ணு அப்படின்னா பகவத் சம்பந்தம் மாறாமல் இருக்கபடியான ஒரு இடம். அப்போ சின்ன சின்ன இடங்களுக்கு கூட கௌரவம் அதிகம், ஏன்னா அந்த இடத்துலாம் பகவத் சம்பந்தம் இருக்கும். பகவத் சம்பந்தம் இருக்கணும்னா பெரிய சிட்டி அவசியம் வேணும்ன்றதே இல்லை, சின்ன சின்ன இடத்துல கூட பகவத் சம்பந்தம் இருக்கும். இது இங்கிருந்து ஆயர்பாடி கோகுலத்தை சொல்றா. இப்போ வடமதுரையையும் கோகுலத்தையும் மனசுல வச்சுட்டு நாச்சியார் இப்படி சொல்றார். அந்த அளவுக்கு பகவத் சம்பந்தமானது மாறாமல் இருக்கும். அப்படிப்பட்ட எது இடம் எது அப்படின்னா, மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சபா அப்படின்னு சொல்ற மாதிரி, வடமதுரை தான் பாபத்தை அறுக்கக்கூடிய ஒரு இடம், புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு இடம், மங்களத்தை கொடுக்கும்படியான ஒரு திவ்யமான ஊர். அந்த ஊரை விரும்பி பெருமாளே அதனோட தொடர்பு வச்சுட்டு இருக்கான்னா அப்ப எப்பேற்பட்ட இடமா இருக்கும் அது. அதனால நாச்சியார என்ன பண்றா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு போட்டான். விசேஷமான அவதாரம் வாமன அவதாரம், வாமன அவதாரம் நடந்த இடம் அது, விஸ்வாமித்திரர் ஜபங்கள் பண்ண இடம் அது, சத்ருக்னன் லவணாசுர வதம் பண்ணி அந்த பட்டணத்தை ஸ்தாபனம் பண்ணான். இப்படி பல அவதாரங்கள்ல பகவானோட சம்பந்தம் உடைய ஊரானபடினால மண்ணு அப்படின்னு ஒரு சப்தத்தை நாச்சியார் அந்த இடத்துல வைக்கிறா. இதுக்கு நித்திய சம்யோகம், மண்ணுனா நித்திய சம்யோகம்னு ஒரு அர்த்தம் எடுக்கிறான். நித்தியம் பெருமாள் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். பகவானோட நித்திய சம்யோகம் சம்பந்தம் மாறாத இருக்கக்கூடிய ஊர் வடமதுரை, உத்தமமான மதுராப்பட்டினம்னு அர்த்தம் இல்லையா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன், மைந்தன்னா மிடுக்கன் அர்த்தம், மிடுக்கன்னா பிள்ளை, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய பிள்ளைன்னு அர்த்தம். நான்கு விதமான அர்த்தங்கள்ல பெரிவா எடுத்திருக்கா. மைந்தன் அப்படின்னா மிடுக்கன் அர்த்தம், பிள்ளைன்னு அர்த்தம், யுவான்னு அர்த்தம், ராஜான்னு அர்த்தம், நாலு விதமா எடுக்கிறார். தஸ்மின் யுவாஸ்தே அப்படின்னு உபனிஷத் சொல்றது, எப்பொழுதும் இளமையோடு இருக்கவன் அர்த்தம். அப்படி விசேஷமாக வடமதுரையில அவதரித்தபடினால அவனுக்கு மைந்தன், வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொன்னான். இப்ப பகவானுடைய அவதாரத்தை ஆண்டாள் இந்த இடத்துல ரொம்ப அழகா சூச்சிப்பிக்கிறா, ரொம்ப அழகா சொல்றா இந்த இடத்துல. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னா, தூய பெருநீர் யமுனை துறைவன். அப்போ யமுனையை வர்ணிக்கும் பொழுது தூய பெருநீர் அப்படின்னு சொல்றா. இப்ப மற்ற நதிகளுக்கு இல்லாத ஒரு தூய்மை யமுனைக்கு இருக்கு. அது என்ன தூய்மைன்னு கேக்கிறமா, சந்த சந்தோஷம் அதிகம் பிரசமம் சண்டமாருதாக பிரசாதம் நிம்ன காயாத்தா ஜாயமானே ஜனார்தனே அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகத்தை இங்க எடுக்கிறா பெரியவா. பகவான் கிருஷ்ணனை அவதரிச்ச உடனே மகான்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், சந்தோஷத்தை அடையறா. சுழல் காற்று வீசறது இல்லையா, சுழல் காற்று வீசி பகவான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி சுழல் காற்று வீசறது, பகவான் அவதரிச்ச உடனே சுழல் காற்றுகள் கூட சாந்தம் அடைகிறது, யமுனை முதலான நதிகள்லாம் தெளிவடைகிறது. யமுனா நதி அவதார காலத்துல உபகாரம் பண்ணித்து, அதனால யமுனா நதி அவதார காலத்துல உபகாரம் பண்ணித்துனாலே நமக்கு ஒன்னு தெரியறது, பெருமாளுக்கு உபகாரம் பண்ணாத நதி ஒன்னு இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. அது எந்த நதினா கோதாவரி நதினு சொல்றா இல்லையா. கோதாவரி நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா அப்படின்னு வால்மீகியே எடுக்கிறார். கோதாவரி நதி சீதா பிராட்டி கதறி அழறா, ஏ கோதாவரி என்னுடைய பர்த்தா வந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு. அப்போ ராமன் வந்து கேட்ட உடனே கோதாவரி சீதையை பார்த்தியான்னா ராவணனுக்கு பயந்துட்டு வாய மூடின்னு இருக்கு. அப்படி வாய மூடின்னு இருக்கிறபடினால இது கோதாவரிக்கு அப்படி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருது இல்லையா. அதனால இந்த கோதாவரி அப்படின்ற கோதாவரிக்கு ஏற்பட்ட அவப்பெயரை சுவாமி தேசிகன் நீக்கிறார் இல்லையா. பிராயேண தேவி பவதி வியபதேச யோகாத்து கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீத் யஸ்யாம் சமேத்திய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரவருத்தையோபி பவந்தி புண்ணியாக அப்படின்னு சொல்லி இந்த கோதாவரிக்கு ஏற்பட்ட ஒரு தோஷத்தை அவர் கோதா அப்படின்னு இந்த பேரை வச்சு கங்கா நதிகள்லாம் வந்து இந்த கோதாவரியில ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி போக்கடித்துக் கொள்கின்றன சொல்லி கோதாவரிக்கு ஒரு பெருமையை சுவாமி தேசிகன் சொல்லி கொடுக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை துறையில தோன்றிய கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு தெரியுது. யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த சச்சா குலாம் வாசுதேவோ வகன் கிருஷ்ணம் ஜானுமாத்திர உதகையோ அப்படின்னு இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்துல எத்தனையோ மீன்களும் குழிகளும் சுழல்களும் அப்படி நிறைய வஸ்துக்களை உடையது அந்த நதி. அப்படிப்பட்ட யமுனா நதி வசுதேவர் கிருஷ்ணனை எழுந்துருள பண்ணி கொண்டு வரும்பொழுது தண்ணி முழங்கால் அளவுக்கு மாறி போய் அப்படியே வழியை விட்டுது இல்லையா. அப்படி பகவான் வடமுதலில் அவதாரம் பண்ணி யமுனா நதிக்கரையில் இருக்கும் கோகுலத்துக்கு சென்றான் அப்படின்றது ஆண்டாள் இந்த இடத்துல சூச்சகமா தெரிவிக்கிறார். யமுனை துறைவனை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டாலே போறோம் சர்வமும் அதுல அடங்கிடும் இல்லையா. கிருஷ்ணாவதாரம்ன்றதே ஒரு பெரிய யாகம் மாதிரி. அந்த யாகத்துல சர்வ பிராயஸ்தித்த ஹோமத்துல எப்படி கரெக்டா கடைசியில சொல்றோமோ பிராயஸ்தித்தான்ய சேஷானி தபக்கர்மாத்மகானிவை யானி தேசாம சேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு எப்படி சொல்றோமோ அத மாதிரி கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு சொல்லிட்டா போறோம் வேற எதுவுமே வேண்டாம் இல்லையா. சர்வ பிராயஸ்தித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய அனுஸ்மரணம் தான். சர்வத்துக்கும் பிராயஸ்தித்தம் தான் எல்லா பெரிய ஒரு யஜ்ஞம்னே சொல்றா கிருஷ்ணனுடைய ஸ்மரணம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு யாகத்தையும் ஒவ்வொரு லீலையாக பகவான் காட்டி காட்டி அதுதான் கீதையில சொல்லும்போது ஜென்ம கர்மச்ச மே திவ்யம்னே சொல்றார். அந்த அளவுக்கு இந்த ஒரு அவதாரமே அப்படியேப்பட்ட ஒரு அவதாரம். கதையா பாக்கிறப்ப நமக்கு வேணா சிரிப்பா இருக்குமோ தவிர சமஸ்த வேதத்தையும் வெளிப்படையா காட்டக்கூடிய அவதாரம் வேதார்த்தங்களையும் வெளிப்படையா காட்டக்கூடிய அவதாரம் கிருஷ்ணாவதாரம் இல்லையா. உள்ளுக்குள்ள ஊடுருவி பார்க்கணும் கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்த வரைக்கும். உள்ளுக்குள்ள ஊடுருவி பார்த்தால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும். பெரிய பெரிய யாக யஜ்ஞாதிகள்லாம் நடக்கிறா போலயே இருக்கும். அந்த அளவுக்கு வேதாந்த விஷயங்கள் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாருவா விஷயத்துல சுவாமி தேசிகன் விவரிக்கிறத பார்க்கும்போது தெரியும் அரணி சம்பவ பாவக சங்கமாத்து அபஜதாத்வர வேதிரிவ ஸ்ரீயம் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு இந்த கிருஷ்ணாவதாரம் அப்படின்றதே ரொம்ப ஒசத்தி. ஹோமம்னு பார்த்தால் அத்வரியு ஹோதா பிரம்மா உத்காதா ஆக்னிலேந்திரியன் அச்சாவாகன் மைத்ராவானனன் நேதா போதா அப்படின்லாம் நிறைய யஜ்ஞத்துல ஒவ்வொரு யாகத்திலையும் ரித்விக்குகள் இருப்பா இல்லையா. யாகத்துக்காக யஜ்ஞத்துக்காக சங்கல்பம் பண்ணின்ற பிறகு ரித்விக்கு வரணம் பண்ணுவா. அதுக்கப்புறம் அக்னியை பிரதிஷ்டை பண்ணுவா இல்லையா. எல்லாரையும் அழைச்சிட்டு போய் காட்டுக்கு போய் சமீகர்பாம் அக்னிம் மந்தத்தேன்னு சமீவிருஷத்திலேருந்து அரணிக்கட்டையை எடுத்து ஒரு ஒரு பூஜைகள்லாம் பண்ணி அந்த அரணிக்கட்டையை கடைவா இல்லையா. அந்த அளவுக்கு பெருமாள் தேவகீய வசுதேவர்ன்ற அரணிக்கட்டையிலிருந்து கிருஷ்ணன் ஒரு அக்னி உண்டானா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்ப வசுதேவர்ன்றவர் அத்வரியு கிருஷ்ணனாகிற அக்னிய சிரஸ்ல எழுந்துருள பண்றார். அப்ப குடைபிடிக்கணுமோ இல்லையோ? அப்ப அத்வரிய வேலையை தான், அது அக்னியை கொண்டு வரும்போது காட்டுல இருந்து கொண்டு வரும்போது அத்வரிய கொண்டு வருவானோ இல்லையோ? அப்படி அக்னிய வசுதேவர் கொண்டு வர்றார். அப்ப குடை பிடிக்கணுமோ இல்லையோ? குடை பிடிக்கிறது ஆதிசேஷம். ஸ்வஸ்திவாசனம் சொல்லணுமோ இல்லையோ? ஆதிசேஷன் ஆயிரம் தலைகளோட விசேஷமா வந்து ஸ்வஸ்திவாசனம் சொல்றான். அந்த அளவுக்கு நதியை கடந்து, அதனால தான் தூயமாய் தூய பெருநீர் யமுனை துறைவனே அப்படின்னு சொன்னான். நதியை கடந்து அக்னியை எடுத்துட்டு போறாவா இங்க. அதே போல இங்க யமுனை எப்படி காட்டுல அக்னி எடுத்துன்னு வரணுமோ, அதே மாதிரி இங்க யமுனை நதியை கடந்து அக்னியை எடுத்துட்டு போறா, கிருஷ்ணன் எழுந்தருளை கொண்டு போறா. அப்ப நந்தகோபருடைய கிரகம் எது அப்படின்னா, கார்கபத்திய ஹோமம் நடக்கக்கூடிய குண்டம். அத கிருஷ்ணனாகிற அக்னிய அந்த கார்கபத்திய ஹோமம் நடக்கக்கூடிய குண்டத்துல வசுதேவர் பிரதிஷ்ட பண்றார். ஏன்னா அத்வரியோ சொல்லியோ, அவர் பிரதிஷ்ட பண்றார். அங்க ஜொலிக்கிறான் பரமாத்மா இல்லையா. 12 வயசு வரைக்கும் கோகுலத்துல கிருஷ்ணன் பண்ண லீலைகள் எல்லாமே கார்கபத்திய ஹோம குண்டத்துல விநியோகமாகக்கூடிய மந்திரங்கள். எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க பெரியவா இல்லையா. யமுனை துறைவன்ற ஒரு வார்த்தை எடுத்துன்னு எவ்வளவு வியாக்கியானம் பண்றா பாருங்க. அப்படி கார்கபத்திய ஹோமத்துல சொல்லக்கூடிய மந்திரங்கள் எப்படியோ அப்படி அப்படி லீலைகள்லாம் பண்ணான அவன். ஆகவனியம்ன்றதுதான் பிருந்தாவனம். அப்போ பிருந்தா தட்சிணாக்னின்றதுதான் துவாரக. கார்கபத்தியம் ஆகவனியம் தட்சிணாக்னி இது வரிசையா இருக்கிறது இருக்கிற மாதிரி கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் நந்தகோகுலத்துல தொடர்ந்து பிருந்தாவனத்திலையும் அப்புறம் துவாரகையிலயும் நடந்துதான் இல்லையா. முதல்ல கார்கபத்தியம், அப்புறம் ஆகவனியம், அப்புறம் தட்சிணாக்னி. எப்படி யாகத்துல இதை மூணையும் சொல்றோமோ அது போல முதல்ல நந்தகோகுலம், அப்புறம் பிருந்தாவனம், அப்புறம் துவாரகை அப்படின்னு. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மனசால தியானம் பண்ணாலே போறோம். சர்வ யஜ்யங்களையும் பார்த்த அனுபவம் நமக்கு ஏற்படுறது. அதனால கிருஷ்ணாவதாரம்ன்றதே மொத்தம் யஜ்யம்னு சாதிக்கிறார். இப்ப நமக்கு தூய்மையை உண்டு பண்ணக்கூடிய யஜ்ய கர்ம சமாராத்தியனான சர்வேஸ்வரனுக்கு நாம என்ன பண்ணணும்? வழிவிட்ட நதியை யமுனை நதி, அதனால தூய பெருநீர் யமுனை துறைவன் அப்படின்னு சொன்னான். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆயர் குலத்தினே பெருமாள் தோன்றினான். அவனுடைய லீலா விபூதி சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் அழகாக நிறைவேற்றத்திற்காக அவன் அங்கே தோன்றினான் அப்படின்றது தெரிகிறது. இந்த பாசுரம் போன பாசுரத்துக்கும் இங்கே சங்கதி சொல்லலாம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல அணிவிளக்குன்னு சொல்றான். விஷ்ணு புராணத்தில் அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு. தத்தோக்கில ஜெகத் பத்ம போதையாச்சுத பானுனா தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனஹா அப்படின்னு பகவானுடைய ஒரு அவதாரத்தை பத்தி ரொம்ப அழகா பேசுறார் பராசர பட்டர். பராசர இந்த சரஸ்நாமத்துக்கு பல பேர் பாஷ்யம் எழுதியிருக்கா. அந்த பாஷ்யத்தில் விஷ்ணு புராணத்தினுடைய இந்த ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். தத்துவ விவோகோ விஷ்ணு புராணாத் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். அப்படி தத்துவத்தை நல்ல முறையில் விவேகம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நாம. பாகவதமே ஒரு பக்தி ரசம், விஷ்ணு புராணம் தத்துவபரமா இருக்கும். ஆண்டாள் சாதிக்கக்கூடிய இந்த அவதார ரகசியத்தை தத்துவபரமா பராசர மகரிஷி காண்பிச்சிருக்கார். ஏன்னா திருப்பாவையில் சாதிச்ச இந்த விஷயத்தை முன்னமே பராசரர் விஷ்ணு புராணத்தில் காண்பிச்சு கொடுக்கிறார். அப்படி அந்த அளவுக்கு பகவானுடைய அவதாரம் ரொம்ப விசேஷமா இருக்குங்க. தேவகின்னு சொல்லக்கூடிய கிழக்கு திக்கிலிருந்து அச்சுதன் இந்த சூரியன் உதயமாறான். எதுக்காக உதித்தான் அப்படின்னு கேட்டால், உலகமாகற இந்த தாமர புஷ்பத்தை மலர செய்யணும்ன்றதுக்காக உரித்தான். எப்படி ராமாயணத்துல ராமாவதாரத்தை ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம்னு தசரதனை அவன் தகப்பனாரா ஏத்துண்டானோ மறுபடியும் இங்க கிருஷ்ண பரமாத்மாவும் தேவகியுடைய கர்ப்பத்துல லோகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக பிறக்கிறான் அப்படின்னு சொல்றார். இந்த உபமானத்தினால பார்த்தால் பெருமாளுடைய ஒரு வசந்ததான ஒரு நல்ல குணம் நமக்கெல்லாம் தெரியுது. பெரியவாள் வியாக்கியானத்துல இந்த ஸ்லோகத்தையே எடுக்கிறார். அப்படியே தத்தோக்கில ஜெகத் பத்ம போதையாச்சித பானுனான்னு சொல்லி, சரி கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்சு பார்த்தோமா? கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அதே சம்பந்தம் தான் தேவகியினுடைய கர்ப்பத்துக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கு இல்லையா. இந்த விஷயத்தை நாம தெளிவா தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. புனர்ஜென்மம் அப்படின்றதே இல்லை இல்லையா. கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது போல ஆராய்ந்து பார்த்து நல்லா கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றது ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படின்றது வந்து ஸ்பஷ்டமா தெரியும். சூரிய மண்டலத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்றான், பூமியிலேருந்து பார்க்கும்போது கிழக்கில் தோன்றி மேற்குல மறையறதா இருக்கு, நித்தியம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நன்னா ஆராய்ஞ்சு பார்த்தா அவன் கிழக்கில் உதிக்கிறதும் இல்லை மேற்குல மறையறதும் இல்லை, இதான உண்மை. சூரியன் சர்வதா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிகிறது. இந்த காலத்தில் பார்த்தால் இது ஸ்பஷ்டமா நிரூபணமே பண்ண முடியும். இங்கே ராத்திரி அனுபவிக்கிறோம், சூரியன் மறைஞ்சிட்டான். அதே சமயத்தில் அமெரிக்காவில் சூரியன் உதிக்கிறான், சூரியன் பிரகாசிக்கிறான். அப்ப சூரியன் மறைஞ்சிட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சூரியன் என்னைக்குமே உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை. அதே மாதிரி பெருமாள் தேவகியினுடைய திருவயிற்றில் அவதாரம் பண்றான், கர்ப்பவாசம் பண்றான். இப்போ அப்படி பார்த்தாலும் நம்மளை போல வாசம் இல்லையே அவனுக்கு, நித்திய வாசம் தானே இந்த கர்ப்பத்தினால அவன் ஒட்டின்ட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கர்ப்பவாசம் பண்ணினாலும் எந்த சம்பந்தமும் இல்லை, புண்ணிய பாபத்தினால ஏற்படக்கூடிய சம்பந்தம் அவனுக்கு கிடையாது, தட்டஸ்த லட்சணமாகத்தானே அவன் இருக்கான். துவாசுபர்ணா சைஜாசகாயா சமானம் விரக்ஷம் பரிசஸ்வஜாத்தே தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அனஸ்தன் அந்யோ அபிஜாக சீத்தின்னு ஒரே குகைக்குள்ள ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு பேர் இருந்தாலும் கூட ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய கர்ம சம்பந்தம் பரமாத்மாவுக்கு துளிகூட இல்லைன்றது இந்த உபனிஷத் வாக்கியத்திலன்னு தெரியறது இல்லையா. அதனால நாம நித்தியம் சூரிய தரிசனம் பண்றா போல பெருமாளும் இல்லையா தேவகியினுடைய வயத்தில் இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஒரு ஸ்லோகம் இருக்கு, நித்யான்னதாத்தா தருணாக்னிஹோத்ரி வேதாந்த விது சந்திர சகஸ்ர தரிசி மாசோபவாசிச்ச பதிவிரதாச்ச சஜீவலோகே மம வந்தனீயாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை பெருமாளே ஸ்வயம் சாதிக்கிறார். அப்போ அன்னதானம் பண்றவாளை சேவிக்கிறேன், தலையில் இருக்கக்கூடிய கேசங்கள் நரைக்காம இருக்கும்பொழுது சின்ன வயசுலேயே அக்னிஹோத்திர கர்மாவை விடாமல் பண்ணக்கூடியவர்களை சேவிக்கிறேன், உபனிஷத் வாக்கியங்களை நன்னா தெரிஞ்சவாளை சேவிக்கிறேன், சந்திர சகஸ்ரதரிசி அதாவது சதாபிஷேகம் பண்ணவாளை சேவிக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரான். இந்தந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இப்ப இப்படியெல்லாம் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் சேவிக்கிறேன் அப்படின்னா. அப்போ தேவகி வசுதேவர் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவ இருக்கிறபடினால ஏற்கனவே மூணாவது பாசுரத்தில் சொல்லப்பட்டபடி அவளே வந்து அதிதி கஷ்யபராக முன்னாடி அவதாரம் பண்ணதுனாலையும் மறுபடியும் அவளே தேவகி வசுதேவராக அவதாரம் பண்ணுறபடினாலும் அவளிடத்திலே வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நாத்தியாரம் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னா. ஏன்னா பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியசிய யோனிம் நிகிதம் ச சத்திய சத்தியசிய சத்தியமிருத சத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் கர்ப்பஸ்துதியில் ஒரு ஸ்லோகம் வருது. பெருமாள் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. பெருமாள் தேவகியினுடைய கர்ப்பத்தில் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருந்தான்னு தெரியுது. அதுவே அவனுடைய அவதாரத்தினுடைய ஒரு அழகான பெருமை. வேதமே அழகாக சொல்றது, பெருமாளுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அவதார காலத்திலையும். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே தஸ்யதீரா பரிஜானன் தியோனிம் அவன் பிரதிதினம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மந்திரத்தை. அவனுடைய அவதாரம் பெயர்பட்ட பெருமை வாய்ந்த அவதாரம், பிறப்பற்றவன் அவன். ஆனாலும் வந்து பகுதா விஜாயத்தை அவன் வந்து பிறக்கிறான். இருக்கு பிறப்பில் பல்பிறவி பெருமானை அப்படின்னு அழுவார் சொல்றா போல. பிறப்பே இல்லாதவன் தான், ஆனால் தர்ம சம்ரக்ஷணத்துக்காக அவன் பிறக்கிறான். அதான் ஏற்கனவே சொன்னா போல, பரித்ரனாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதம், வினாசாய ச துஷ்கிருதம்னு போட்டான் இல்லையா. சாது பரித்ராணம் தான் முக்கியமான காரியம், ஆனாலும் சாது பரித்ராணத்துக்காக சில பேர் சம்ஹாரம் பண்ண வேண்டி இருக்கு, அதனால அதையும் சேர்ந்து பண்றான் பெருமாள். இது ஞானிகள் எப்படி தெரிஞ்சுக்கிறார், தெரிஞ்சுக்கிறவா தான் ரொம்ப முக்கியம் இதுல இல்லையா. அவன் பிறப்பற்றவன் இல்லையா, பிறப்புடையவன் அவதார காலத்தில் பிறந்தாலும் அவன் பிறப்பற்றவன் அஜாயமானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானிகள் நன்னா தெரிஞ்சுக்கிறான். அதனால்தான் ஞானித்து ஆத்மைவ மே மதம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சச்ச ஞானி துர்லபான்னு பெருமாளே சாயிச்சான். ஞானவான் மாம் பிரபத்தியத்தேன்னா ஒரு இடத்துல. அப்படிப்பட்ட ஞானிகளா நாம இருக்கணும். அதனால்தான் நாத்தியாரம் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவில கைன்னு காட்டுறான். யாராவது ஒத்துப்பாளா அப்படின்னா ஏதாவது ஒன்று சொன்னா ஒத்துண்டு தானே ஆகணும். வேதம் சொல்றது வேற சொன்னாலும் ஏத்துக்க முடியுமா, அஜாயமானோ பகுதா விஜாயத்தை அப்படின்னு வேற சொல்லிட்டு வேற சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியுமா அப்படின்னாலும் ஏத்துட்டு தான் ஆகணும் இல்லையா. ஏன்னா ஏத்துக்கிறா போலத்தான் பெரியவாள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறா. இன்னைக்கு நம்ம வந்து வேதத்துல அர்த்தங்கள்ல பல அர்த்தங்கள் வேற சொல்லி சொல்லிட்டு இருக்குன்னா அந்த சொன்ன விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து பெரியவாளுடைய வாக்கியங்களுக்கு ஏத்தா போல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சுயம் அர்த்தம் பண்ணிக்கூடாது இல்லையா, அது வேற வாக்கியம். அதனால லோகத்துல பறந்தால் அவனுக்கு கர்ம சம்பந்தம் கண்டிப்பா இருக்கும்னு அடம்பிடிக்க கூடாது. இப்ப பெரியவாள் அதுக்கு நிறைய நிரூபிச்சு காட்டுறா. லோகத்துல அவன் அவதரித்தாலும் அவனுக்கு கர்ம சம்பந்தமானது கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறான். அதனால பிறப்பற்றவன் அப்படின்னா நம்ம போல பிறப்பை உடையவன் அல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நாம எப்படி கர்ம சம்பந்தத்தினால பிறக்கிறோமோ அத மாதிரி பிறப்பை உடையவன் ஸ்வயம் இச்சையோடு பிறக்கிறான். அவன் அவதாரம் பண்றது சுவேச்சை, அவனுக்கு இச்சை இருக்கு அப்படி பிறக்கணும்னு சொல்லிட்டு அதனால அவன் பிறக்கிறான் இல்ல. பல பல பிரகாரத்தில் பிறக்கிறான். நம்மோட பிறப்புக்கு காரணமானவெல்லாம் நம்ம பிறக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கோ அதெல்லாம் பகவானுடைய அவதாரத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது. அவனுடைய இச்சை அவனுடைய சங்கல்பம் அதுதான் காரணம். இதை யார் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா ஞானிகள் தெரிஞ்சுக்கிறான். அதனாலதான் சச ஞானி சச துர்லபான்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஞானி வந்து ரொம்ப துர்லபம் அப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னான். ஏன்னா கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தை நரானாம் க்ஷீண புண்ணியானாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தைன்னு சொன்னான். அப்போ யாருக்கு பாப சம்பந்தமானது கம்மியா இருக்கோ அவளுக்கு கிருஷ்ணனிடத்திலே பக்தியானது அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னான். அவன் தான் ஞானின்னு. நாம பிறந்துட்டே இருக்கோம் மறுபடியும் இந்த ஜென்மத்தில் நமக்கு ஜென்ம சம்பந்தம் இருக்கு. அது வந்து ஒரு சிறுமைனா சின்ன விஷயம். அது நமக்கு ஒன்றும் பெரிய பகுமானம் கிடையாது. இந்த லோகத்தில் பிறக்கிறதுன்றது ஒரு பெரிய பகுமானமாக எடுத்துக்கூடாது. இப்போ வையத்து வாழ்வீர்கள்னு ஆண்டாள் சொன்னால் அது வேற விஷயம் இல்லையா. இந்த ஜென்மம் இங்கே பிறந்தால் மட்டும்தான் இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்க முடியும்னு சொன்னான். ஆனால் இப்போ இங்கே சொல்றது வந்து இந்த ஜென்மம் இங்க பிறக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு விதமான பாப சம்பந்தத்தினால்தான் மறுபடியும் நம்ம இங்க பிறக்கிறோம். இப்போ பகவான் அவதாரம் பண்றதுன்றது அது அவனுக்கு பெருமை, சிறுமை இல்லை பெருமை. அர்ஜுனனை பார்த்து பகவான் நானும் பிறக்கிறோம் நீயும் பிறக்கிற, என் பிறப்பு எதற்கு அப்படின்னு கேட்டால் உன்னுடைய பிறப்பை அறுப்பதற்காக என்னுடைய பிறப்புன்னு சொல்றான். இப்ப நானும் பிறந்து நீயும் பிறந்து கொண்டிருக்கோம், நான் அவதாரம் பண்றேன் நீ அப்படி இல்லையே கர்ம சம்பந்தத்தினால பிறக்கிற. உடனே அவன் கேட்கிறான் நானும் பிறந்து நீயும் பிறந்து எதுக்கு, ரெண்டு பேரும் ஒரே லோகத்தில் தான் இருக்கோம் இல்லையா, எப்படி அது உனக்கு பகவானுக்கு பெருமையா இருக்கு நீ அவதாரம் பண்றது, நான் வந்து இங்க பிறக்கிறதுன்றது கர்ம சம்பந்தத்தினால பிறக்கிறேன் அப்படின்ற, ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே தேர்வில் நின்றுட்டு இருக்கோம் ஆனா உன் பிறப்பு வேற என் பிறப்பு வேறன்ற, அது எப்படி அப்படின்னு கேட்டால் நல்ல ரொம்ப விசதமாகவே பெருமாள் நான்காம் அத்தியாயத்தில் தன்னுடைய அவதார ரகசியம் பூர்த்தியாகவே சொல்றேன் இல்லையா. நான் பிறக்கிறது வேற நீ பிறக்கிறது வேறேன்னு சொல்லி பெருமாளுடைய அவதார விருத்தாந்தத்தை ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நேர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமை இமையோர் தலைவாம் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இமையோர் தலைவன் சாட்சாத சொல்லலாம், சாட்சா தேவாதிராஜன் இல்லையா, அஸ்மத் பெருமாள். இது அப்பேற்பட்ட பெருமாளை பார்த்து ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், நீர் நேர கேளும் இல்லையா, நீர் நேரவே கேளும். வேதம் வேதத்தினுடைய விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக நீர் அவதாரம் பண்ற, வேதத்தில் சொல்லபடி நடக்கிறதுக்காக இல்லையா. சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதாரம் எதுக்கு? மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவன்னு வேதம் சொல்லிச்சு, அந்த வேத வாக்கியத்தை நிரூபணம் பண்றதுக்காக இல்லையா. நாம கேட்கிறோம், வேதம் சொல்லிட்டு போயிடுச்சுன்னா அது மாதிரி யார் நடக்கிறது, வேற வேலை இல்ல, வேதம் சொல்லிட்டு போச்சுன்னு சொல்லி இப்ப அதை நிரூபிக்கணுமோ இல்லையோ, அதை நிரூபிக்கிறதுக்கு பெருமாள் வந்து அவதாரம் பண்ணி அதன்படி நடந்து காட்டணும்ன்றத. இப்போ வேதத்தினுடைய கர்மபாகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆராதனா ரூபமான கர்மா, அந்த கர்மாக்களை அவன் பண்ணி காட்டுறான். இப்படி எல்லாம் பண்ணால் நமக்கு சிரேயஸ் உண்டாகும்னு அவன் பண்ணி காட்டுறான். இப்போ நமக்கு அஜ்ஞானம் இருக்கு இல்லையா, நம்முடைய சரீரம் சில விஷயங்களை ஏத்துக்கிறது இல்லை. சாஸ்திர ரீதியா பகவத்ஞானம் ஏற்படணும் அப்படின்னா, பகவானிடத்துல ஒரு தெளிந்த ஞானம் ஏற்படணும் அப்படின்னா, நமக்கு அதன் பிரகாரம் கர்மாக்களை நாம அனுபவிக்கணும். கர்மாக்கள் மூலமாக நாம சில அனுஷ்டானங்களை கொண்டு வரணும் இல்லையா. பாவமே பண்ணிட்டு இருந்தா நமக்கு எப்படி அனுஷ்டானத்துல புத்தி போகும்? நம்ம பாபம் இல்லாமல் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியை தேடணும். வழியை தேடுறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல பெரியவர்களிடத்துல நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ஏற்படணும். ஆச்சாரிய காலக்ஷேபாதி கிரந்தங்களை நல்லா கத்துந்தால்தான் நமக்கு ஆச்சாரியருடைய சம்பந்தத்துல ஒரு ஈடுபாடாவது வரும் இல்லையா. அப்படிலாம் நாம பண்ணால்தான் பெருமாளுடைய இந்த அவதார விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும். அடி அஸ்மத் வாத்தியார் சொல்லுவார், முக்கூர விஷயங்கள் அழகா சாதிப்பாராம். பெருமாள் தான் அழகா ஆரம்பிச்சு வச்சான் இந்த அவதார விசேஷத்தை பத்தியே இல்லையா. நாம வெறுமை பகவத்கீதையில முதல்ல திருதராட்ட உவாச்ச, சஞ்சய உவாச்ச, அர்ஜுன உவாச்ச அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதை தெரிஞ்சுக்கணும் லோகத்துலன்றதான் தன்னுடைய அவதார ரகசியத்தை தானே வெளியிடுறான் இல்லையா. இதுதான் ஒரு அற்புதம். அப்ப இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது சொல்லுவ சாதிப்பாராம் முக்கூர் ஜெய்சங்கர், பகவானுடைய அவதாரம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் நல்ல முறையில் நடந்தது இல்லையா. பிறவி குருடனா இருந்தால் கூட பகவத்கீதை வரத்துக்கு அவன் வழிவகுத்தான். எப்படி வழிவகுத்தான்? இப்ப பகவத்கீதை எப்படி நமக்கு தெரிஞ்சது இல்லையா? வியாசர் எழுதினார் மகாபாரதத்தை, இப்ப அதனால நமக்கு தெரிஞ்சது. சரி, இன்னொன்னு சஞ்சய உவாச்ச, இவன் கேட்கறான் முதல்ல அழகா கேட்கறான் திருதராட்டன். இப்ப இந்த பகவத்கீதை இல்லைனா வந்திருக்கவே வந்திருக்காது, பெருமாள் வாக்கியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படி தெரிஞ்சது? அவன் பிறவி குருடனா இருந்தால் கூட அவன் மூலமா கொண்டு வந்தார். தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திர சமவே தாயுத்சவ மாமகா பாண்டவா செய்வ கிம குருவத்த சஞ்சய. இப்ப தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு கேக்குறான் அவன், கிம குருவத்த சஞ்சயா அப்படின்றான். உடனே சஞ்சய உவாச்சன் சஞ்சயன் பதில் சொல்றான். சஞ்சயனுக்கு ஒரு அழகான ஒரு ஞான திருஷ்டி வியாசருடைய சிஷ்யரா போயிட்ட அப்படினால அவன் அவனுடைய ஒரு அழகான ஒரு பெருமையை வச்சுட்டு அவனுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை வச்சுட்டு பெருமாள் பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வெளிக்கொண்டு வரான். திருதராட்டன் கேட்கறான் என்ன நடந்ததுன்றத கேட்கறான். பெருமாளுக்கு எவ்வளவு வாத்சல்யம் பாருங்க திருதராட்டன் பேர்ல. அப்ப அந்த பகவத்கீதையை அவன் கொண்டு வர வைக்கிறான், வெளியில கொண்டு வர வைக்கிறான். இப்ப இது திருதராட்டனுக்கு கிடைச்ச பாக்கியம் தானே. அதுவும் பாருங்க, பெரியவாள் திருக்குடந்த ஆண்டவன் அழகா ஒரு விஷயம் சாதிப்பார். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேத ஆயுட்சவ மாமகா பாண்டவா செய்வ கிம குருவத்த சஞ்சய, ஸ்லோகமே ஒட்டலன்றார் அவர். ரொம்ப அழகா கேள்வி கேட்டுண்டு ஆண்டவன் உபன்யாசமே ரொம்ப அழகா இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம் இன்னைக்கு. அப்போ அவர் சாதிக்கிறார் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவா அப்படின்னு. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே இல்லையா, அவன் போர் பண்ண போயிருக்கான். போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்க போயிருக்கான். அப்போ போருக்கு போகும்போது அது எப்படி தர்மக்ஷேத்திரம் ஆகும்? குருக்ஷேத்திரத்தில் போர், அது விசேஷம் தர்மக்ஷேத்திரம் நான் சொல்லுவா இல்லையா. தர்மம் விளைந்த க்ஷேத்திரம்னு அது எப்படி சொல்ல முடியும்? இவாதான் அடிச்சுக்க போயிருக்காரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க போற இடத்துல அதர்ம கஷேத்திரம்னு வேணா சொல்லலாம். ஏன்னா தம் பிள்ளைங்கள் தாம் வம்சத்துல வந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறா. இப்ப தார் அர்த்தம் ரெண்டும் அடிச்சுக்கிறதுன்னா அதை போய் தர்மக்ஷேத்திரமா இருக்கக்கூடிய குருக்ஷேத்திரத்தில் நான் சொல்லுவா. இப்படிப்பட்ட போரை ஏற்படுத்தி விட்ட அதர்ம கஷேத்திரே குருக்ஷேத்திரம் தான் சொல்லணும். ஸ்லோகமே ஒட்டல. இவ எல்லாரும் பகவத்கீதையை கொண்டாடுறாளே இல்லையா. சர்வோபனிஷதாம் காவஹா அப்படின்னு சொல்லிட்டு தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருதம் மகத்துன்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம். பகவத்கீதையுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகம். பகவத்கீதையுடைய பெருமையை இதை காட்டிலும் ரொம்ப வசத்தியா சொல்ல முடியாது. சர்வோபனிஷதாம் காவஹானே ஸ்பஷ்டமா சொல்லிட்ட உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தங்கள் தான் பகவத்கீதைன்னு சொல்லி. அப்ப அந்த பகவத்கீதையில இந்த ஸ்லோகமே ஒட்டலையே அப்படின்னு கேட்பார். அதுக்கு அதுவும் அடுத்த லைன்ல வேற கிமகுருவத்த சஞ்சயன்னு ஆண்டவன் சாதிக்கிற போய் தலவா இலை போட்டு சாப்பிடுறாங்க, போருக்கு தானே போயிருக்கான், அது என்ன கிமகுருவத்த சஞ்சயன்னு ஒரு வார்த்தை, என்ன பண்றார்கள் அப்படின்னு, போர் தான் பண்றார்கள் இல்லையா. அப்போ அது கேள்வி கேட்டு எல்லாரும் கொண்டாடுறாளேன்னு கேட்டு அதுக்கு இப்படி அர்த்தம் இல்லேன்னு சுயம் ஆண்டவனே சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, தர்மம் விளைந்த க்ஷேத்திரம் அது இல்லையா. சண்டை போடணும்னு அங்க போனால் கூட சமாதானம் ஏற்பட்டு திரும்பி வந்துருவா, அப்படிப்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் அது இல்லையா. அந்த பக்கமா வானத்துல பறவை பறந்து போனால் கூட அந்த பறவைக்கு மோட்சம்னு சொல்றாளாம் புராணத்துல குருக்ஷேத்திரத்துல. அப்படியேப்பட்ட வசதியான க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம். என் வம்சத்துல வந்தவாள் சண்டை போட போயிருக்காளே, ஒருவேளை அந்த க்ஷேத்திர மகாத்மியத்தினால சமாதானம் ஆயிட்டாளோன்னு கேக்குறாங்க. அதனால தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சாதித்தார். அற்புதமான இந்த பகவத்கீதைய திருதராட்டன் மூலமாக வெளியில கொண்டு வரார். அப்போ அப்படிப்பட்ட கீதையில பெருமாளுடைய அவதார ரகசியத்தை தான் பகவான் வாச்சன்னு சொல்லி தானே சொல்றாங்க இல்லையா. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம் விவஸ்வான்மனேவ பிராக மனுரிக்ஷ்வா கவே அப்ரவீத் ஏவம் பரமப்ரா பிராப்தமிமம் ராஜரிஷயோ விதுஹு சகாலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தப சயேவாயம் மயா தேத்யஹ யோக புரோக்த புராதனஹ பக்தோ மே சகாச்சேதி ரகசியம் ஹேததுத்தமம். கர்மயோகத்தை சொல்றேன்னு நினைக்காத, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாருக்கு சொன்னேன் கேட்கறியா? சூரியனுக்கு சொல்றேன், மனுக்கு சொல்றேன், இப்ப இக்ஷுவாக்கு சொல்றேன். மனு இக்ஷுவாக்கு சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுக்கு சொன்னான், மனு இக்ஷுவாக்கு சொன்னான். இப்படி பரம்பரை பரம்பரையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கர்மயோகத்தை பத்தி தெரிஞ்சின்றால் உடனே அர்ஜுனன் கேட்கறான், இது எப்படி நம்ம இது ஒத்து வரும் இல்லையா? நீ நானும் ஒன்னா இருக்கோம், இந்த விஷயத்தை இப்பதான் சொன்னேன். இப்படி சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா நான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுக்கு சொன்னான், மனு வந்து இக்ஷ்வாகுக்கு சொன்னான்னு சொல்றியே, எல்லா நிலையிலையும் நீ இருக்கேன்னு சொல்றிய, இதை நம்ப முடியுமா இருக்கா? அர்ஜுனன் சிரிக்கவே ஆரம்பிச்சுட்டான். ஏலா பொய்கள் எடுத்துரைப்பானேங்க, நாத்தியார் சொன்னா போல நீ புழுகிறதுல வல்லவன் எனக்கு தெரியும், உன் வாக்கு மொத்தம் பொய் இல்லையா. சின்ன வயசுல அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு போய் சொன்னேன், வெண்ண திருடுறதுக்கு பலவாறு போய் சொன்ன நீ. இதை அதிமானுஷ ஸ்தவத்தில் ஆழ்வான் சாதிக்கிறார். என்னாம நாத்தன் அவநீதம் அசூசுரஸ்துவம் தச்சாதனாய எதிதே மதிராவிராசீத கிம் முக்த திக்த மமுனா கரபல்லவம் தே காத்ரே பிரம்ருஜ்ய நிரகாக்கிர நிர்விசங்கா அப்படின்னு ஆழ்வான் சாதிக்கிறார். ஒரு கிரகத்தில் ரெண்டு பானை இருக்கு, ஒரு பானையில் வெண்ணெய் இருக்கு, அவசர அவசரமாக வாய்க்குள்ள எடுத்துன்னு அடைச்சிக்கிறான், விழுங்கவே இல்லை, வாய் முழுக்க வெண்ணெய், அதை விழுங்கிட்டு முதல்ல சாப்பிட்டதை விழுங்கிட்டு மறுபடியும் சாப்பிடலாமோ இல்லையோ அது மாதிரி இல்லை, ஒரு வெண்ணையும் வைக்காம எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து விழுங்கிட்டே இருக்கான், வாயில் போட்டுட்டே இருக்கான், பெரிய வெண்ணையை உருட்டி கையில் வேற வச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த கையில வச்சிருக்க உடனே வெண்ணையே உலகம் அளவுக்கு பெருசா உருண்டையா இருக்கு. கதவை திறந்து வரா கோபஸ்ரீ ஒருத்தி, இந்த குழந்தை நடுநடுங்கி போறது, என்ன பண்ணணும்னு தெரியல, அவ இடத்துல தான் திருடலன்னு சொல்றான். இப்ப அவன் நம்புவல, கையிலயும் வெண்ணெய் இருக்கு வாயிலையும் வெண்ணெய் இருக்கு, எப்படி சொல்லணும்? உடனே பாக்குறா அவன் என்ன பண்ணான், அந்த குழந்தை ஆழ்வார் சாதித்தா போல உலகம் உண்ட பெருவாயனா காட்சி தரான். வாயில இருக்கக்கூடிய வெண்ணையை விழுங்குறதா கஷ்டம், சுலபமா வாயில இருக்கக்கூடிய வெண்ணையை விழுங்கிட்டான். சரி, கையில் இருக்கிறது என்ன, இந்த வெண்ணெய் என்ன பண்றது? என்ன கையில் இருக்க வெண்ணெய தலையோட தலையிலேருந்து கால் வரைக்கும் பூசிண்டு அவளுக்கு எதிர போய் நான் வெண்ணையை திருடவே இல்லைன்றான். அவ கேக்குறா, ஏ பிரபு உனக்கு ஏன் இந்த திருட்டு வேலைன்னு கேக்குறா இல்லையா. திருட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லையே, சர்வலோகத்துக்கு நாதன் நீ, நீ ஏன் திருட போன? திருட போகணும்னா அது தெரிஞ்சுட்டு போகணும், இப்படி எசகு புசகம் மாட்டிக்குவா போகணும். ஆழ்வான் சாதிக்கிறார், சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடிய நீ, சர்வலோக நாத்தனா இருக்கக்கூடிய நீ, இப்படி திருட போயிட்டு எசக புசகாவை மாட்டணும், அதுவும் உடம்பு பூரா வெண்ணைய தடவிண்டு நீ திருடலன்னு சொல்றியே, யாராவது நம்புவாளான்? அப்போ அப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்க சின்ன வயசுல நீ, அர்ஜுனன் கேட்கறான், அந்த மாதிரிலாம் பொய் சொல்லியிருக்க, அப்படிப்பட்ட புழுகாண்டி நீ, அப்படி இருக்கும்பொழுது நீ இந்த மாதிரி சொல்லாமண்ணா? இதை கேட்டு எம்பெருமான் ஜாக்கிரதையா கேட்டு இருக்கான், அர்ஜுனன் சொல்றதெல்லாம் கீதையில அப்படியே வருது. நானா பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்கறான், நான் பொய்யே சொல்லலையே அப்படின்னா. அதுக்கு அர்ஜுனன் சொல்றான், நீ பொய் சொன்னேன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஆனா நீ சொன்ன விஷயம் எனக்கு புரியலன்னு சொல்றான். முதல்ல பொய்யா, அப்புறம் நீ சொன்ன விஷயம் எனக்கு புரியலன்றான் அர்ஜுனன். புரியலன்னு ஒன்னு என்னடா புரியலன்னு கேட்டு பெருமாள் சாதிக்கிறார் இல்லையா. அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதஹம் கதமேதத் விஜானியாம் துமாதௌ புரோக்தவான் இதி. இப்ப நீ முதல்ல எதோ சொன்னியே, அது எனக்கு கதம் விஜானியாம், நான் எப்படி எனக்கு தெரிஞ்சுப்பேன் ஏத்தம் விஜானியம், இது எப்படி எனக்கு தெரியும், எனக்கு புரியல, நிஜமாவே எனக்கு புரியல, அதனால தான் நான் கேட்கறேன். அர்ஜுனா உனக்கு சாரதியா இருக்கேன்னு தானே என்ன பாக்கற இல்லையா, நான் வேணும் உனக்கு சாரத்தியம் பண்றதுக்காக வரலைங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ, இது ஒரு வியாஜம், நான் உனக்கு சாரத்தியம் பண்றதுக்காக இங்க நான் வரல கண்டிப்பா, இது ஒரு வியாஜத்தினால தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்போ நீங்க நானும் இப்ப சேர்ந்து இருக்கோம், நான் உனக்கு இப்ப சாரதியா இருக்கேன், நீ இங்க உட்கார்ந்து போர் பண்ற, நான் நீ இருக்க 28 சத்துரு யுகங்களுக்கு முன்னாடியே சூரியனுக்கு இந்த விஷயங்களை சிருஷ்டி ரகசியத்தை உபதேசிச்சிருக்கேன், அப்ப நான் இருந்தனான்றதுதானே உனக்கு சந்தேகம், அதுக்கு சொல்றேன், நான் பதில் சொல்றேன். இந்த கேள்வியை பெரியவாள் எடுக்கும்பொழுது ரொம்ப உத்தமமான கேள்வினே சொல்றான் இல்லையா, பெருமாளுடைய சிருஷ்டி ரகசியத்தை அவதார ரகசியத்தை சொல்றார். இப்ப நீ இருந்தியா அப்படின்னு கேட்டியோ இல்லையோ அதுக்கு பதில் சொல்றேன். அஸ்தான ஸ்னேக காருண்யம் தர்மா தர்மதியா குலம் பரா பார்த்தம் பிரபன்னமுச்சித்ய முத்திஷ்ய பார்த்தம் பிரபன்னமுத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். இப்போ ஆளவந்தார் கீதார் சங்கிரகத்தில் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. அர்ஜுனன் கேள்வி கேட்டபடினால தன்னுடைய சுவாவத்தை தானே வளர்க்க வேண்டிய நிலை வந்துருத்த அவருக்கு. அதுதான் பரமாத்மாவுக்கு ஒரு வெளியில சொல்றதுக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்ன்றத சொல்றதுக்கான ஏற்பட்ட ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை பெருமாள் அழகா உபயோகப்படுத்திக்கிறான். இந்த விஷயத்துல நாம புத்தியை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இது கூர்ந்து கவனிச்சால் மட்டும்தான் புரியும் இல்லையா. அது அந்த விஷயத்தை அவர் ஸ்பஷ்டமாவே சொல்றார். கண்களை கெட்டியா மூடிண்டு நிதானமா கேட்க சொல்றார். அப்ப நிதானமா கேட்டால்தான் புரியும். ஏன்னா இது ரொம்ப அழகான விஷயம் இந்த அவதார ரகசியம்ன்றது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்றோம் அது அப்படியே தெரிஞ்சுருக்கும். அதுவும் தெரிஞ்சுட்டு அதை நம்ம மனசுல புரிய வச்சுக்கணும். அதனால்தான் திட்டவியோ ஸ்ரோத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு சொல்லிட்டு வேதம். அதனால எப்படி அவதார ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னு பெருமாளே சொல்றார். இப்போ பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்திஹி கர்மனோ அகர்ம தாசியச்ச பேதா ஜானசிய மகாத்மியம் சதுர்தாத்தியாய உச்சதே சதுர்தாத் அத்தியாயாத்து உச்சதேன்னு சொல்றேன். இப்போ நான்காவது அத்தியாயத்தில் சொல்றேன் இந்த விஷயத்த கேட்டுக்கோ. கிருத்தயுகம் 4000 வருடங்கள், திரேதாயுகம் 3000 வருடங்கள், துவாபர யுகம் 2000 வருடங்கள், கலியுகம் 1000 வருடங்கள், மொத்தம் 10000 வருடங்கள் இருக்கு. அப்படி பார்த்தா மீதி 2000 வருடங்கள் எங்க போறது அப்படின்னு கேட்கிறான். அப்ப அதை நமக்கு தெளிவுபடுத்த சொல்ற மகரிஷிகள்லாம் இந்த இடத்துல, நம்முடைய ஒரு வருடம் தேவதைகள், நம்முடைய ஒரு வருடம் தேவதைகளுக்கு ஒரு நாள், தேவதைகளுடைய கால அளவு பிரகாரம் 12000 வருடங்கள் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், சதுர்யுகங்கள் இப்படி வருது. 4 யுகங்கள் தேவதைகளுடைய கால அளவு பிரகாரம் 12000 வருடங்கள் போகணும். இப்போ பிராத்த காலத்தில் சூரியன் உதிக்கும், அதுக்கு முன்னாடி அருணோதயம், அதுக்கு பூர்வ சந்தின்னு பேரு, சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் வெளிச்சம் இருக்கும் ஆனா அதுக்கு சாயம் சந்தின்னு பேரு. ஒரு நாள் பொழுதுல எப்படி சந்தியா காலத்தை நாம கணக்கு பண்ணிக்கிறோமோ அதுபோல ஒரு யுகம் ஆரம்பிக்கும் பொழுதும், ஒரு யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம், யுகம் முடிந்த பின் இருக்கக்கூடிய காலம், இதை சேர்த்து கணக்கு பண்ணிக்கணும் நம்ம. அப்படி பார்த்தால் இல்லையா, 3600 × 360 1296,000 வருடங்கள் திரேதாயுகம், 2400 × 360 864,000 வருஷங்கள் துவாபர யுகம், கலியுகம் 1200 × 360 அப்படி பார்த்தா 432,000 வருஷங்கள் நம்ம கணக்கு பிரகாரம். அப்போ இது பெரியவாள் ஒரு அப்ராக்சிமேட்டா போட்ட ஒரு நம்பர் தான், பெரியவாளுடைய வாக்கு தப்பா இருக்காது என்றைக்குமே. அப்ப மகரிஷிகள் எப்படி ஸ்பஷ்டமா சொல்றா, நம்ம கணக்கு பிரகாரம் போட்டு 432,000 வருஷங்கள் இருக்குன்னு சொல்றான். அப்ப இப்படி ஒவ்வொரு வருஷங்கள் விஷயத்திலையும் இல்லையா, 4800 இல்லையா, 17 கிறித்தயுகம் எப்போ எத்தனை வருஷம் தான், 4800 × 360 1728,000 வருஷங்கள் நம்முடைய கால அளவு பிரகாரம் கிறித்தயுகம்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதனால்தான் திரேதாயுகத்தில் இருக்கிறது துவாபரயுகத்தில் இல்லை, துவாபரயுகத்தில் இருக்கிறது கலியுகத்தில் இல்லை. அப்ப தர்மம், ஆச்சாரம், மனுஷ ஸ்வரூபம், ஞானம், சக்தி எல்லாம் குறைஞ்சி போறது ஒன்னு ஒன்னா. திரேதாயுகத்தில் ஒரு சக்கரவர்த்தி இருக்கான், ஒரு அழகான கதை இது. தம் பொண்ணையும் அழிச்சுண்டு அவன் சொர்க்கலோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு அங்க ஒரு சங்கீத சபைக்கு போறான். அந்த சங்கீத கானத்தை கேட்டுட்டே இருக்கான் ராஜா. சங்கீதம் முடிஞ்சிருத்து பரமாத்மா பிரம்மாவோட சொல்லி திரும்பி அயோத்திக்கு வந்துட்டான். உன் நாடு எங்க இருக்குன்னு கேட்கிற பிரம்மா. ஏன்னா திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் வந்துருத்தான், அதுல கிருஷ்ணாவதாரம் நடந்துருக்குன்னு சொல்றாரு. இவன் திரேதாயுகத்துல போனான் பிரம்மலோகத்துக்கு, ஒரு சங்கீத நாட்டியத்தை பார்த்துட்டு நடுவுல அந்த டான்ஸ் பாக்குற வேலையில ஒரு யுகமே முடிஞ்சுடுச்சு இல்லையா. அந்த பிரம்மலோகத்துல சங்கீத கச்சேரி நடந்த அதே சமயத்துல பூலோக ரீதியா பார்த்தா ஒரு யுகமே மாறிடுத்துன்னு சொல்றான். இது அழகா பெரியவா பிரம்ம சௌச்சம்ன்ற ஒரு கதை கூட சொல்லுவா. பிரம்மா சங்கா நிவாரணார்த்தம் போனாராம், போகும்போது கட்டிலே ஏந்துக்கிறா, ராமன் பிறந்துட்டான்றான், ரொம்ப சந்தோஷம், அத்தியந்த ரொம்ப சந்தோஷம்ன்றா. சங்கா வாரணம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வாயை குப்பிளிச்சுட்டு வர்றார் மறுபடியும். ராவணன் மாண்டு போயிட்டான்னு சொல்றார். அப்படியா, ரொம்ப பரம சந்தோஷம் அவதாரம் நிறைவேறிச்சேன்னு, அதுதான் பிரம்ம சௌச்சம்னு சொல்லுவா பெரியவா. அப்ப அப்படி ஒரு சங்கா நிவாரணம் பண்ற வேலையில ஒரு அவதாரமே முடிஞ்சு போச்சுன்னு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த ராஜா என்ன பண்றான், துவாபர யுகத்துல நேர தாம் பொண்ண ரேவதின்ற தாம் பொண்ணு அழிச்சுட்டு பலராமனு கொண்டு வந்து கொடுக்குறான். பலராமர் கல்யாணம் பண்ணிக்கிறதா பாகவதத்துல சொல்றது இந்த கதை. அப்போ பெருமாளுடைய வயசை பாருங்க, நம்மளுடைய வயசை கணக்கு பண்ணி வச்சுட்டு பெருமாளுடைய வயசை நாம நினைக்க கூடாது இல்லையா. தத்ய சப்ததா பிராந்த பூமி பிரஜான்னு சொல்லிட்டு யோக சூத்திரத்துல ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்துல இந்த விஷயத்தை ரொம்ப அழகா சொல்றான் இல்லையா. நமக்கும் பெருமாளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றான். நம்முடைய கணக்கை வச்சுட்டு அர்ஜுனன் கேட்கறான், நீ என் முன்னாடி நிக்கிற, சூரியனுக்கு சொன்னேன், மனுக்கு சொன்னேன், மாந்தாதாவுக்கு சொன்னேன், இக்ஷுவாக்கு சொன்னேன், நீ ஏதோ கதை விடுறியேன்னு கேட்டான். அதை வச்சுன்னு பெருமாள் தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்றார். ஆழ்வார் சொல்றாரோ இல்லையோ, வேதம் நூல் பிராயம் 100, மனுஷர்தாம் புகுவரேலும், பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு, பேதை பாலகனதாகும், பிணி பசி மூப்பு துன்பம், ஆதலால் பிறவி வேண்டேன், அரங்கமா நகருளானேன்றார் இல்லையா ஆழ்வார். அப்படி நம்முடைய ஆயுசுல பாதி நம்ம உறங்கியே கெடுத்துடுறோம், 50% ஆஃப் த லைஃப் வந்து தூங்கி போயிடுறது. அப்ப நாம எப்படி அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லையா. ஆழ்வார் சாஸ்திர ரீதியா பேசுறார், மத்தியானம் வெள்ள தூங்கக்கூடாதுன்றது சாஸ்திரம், ராத்திரி தூக்கம் மாத்திரம் கணக்க வச்சுட்டு பாதி உறங்கி போகும்னு சொன்னார் அவர். நாம இப்ப என்ன பண்றோம், மத்தியானமும் சேர்ந்து தூங்குறோம், அப்ப எப்படி முடியும். அதனால பெருமாள் அர்ஜுனன் கேட்கிறான், அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேதத் விஜானியாம் துமாதவ் புரோக்தவானித்தின்னு கேட்கிறான். அப்போ அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, நீ எத்தையோ வளர்னா மாதிரி தெரியறதே, எனக்கு புரியலையே அப்படின்றான். அத சொல்ற நாச்சியார் இந்த இடத்துல, 1000 குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு. அதுக்கு பகவானே பதில் சொல்றார், பகவுனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார் தவச்சார்ஜுன தான்யகம் வேறு சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தப. ஸ்பஷ்டமா சொல்லிட்டார், அஜோபிசன் அவ்வேயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிட்டாய சம்பவாம் யாத்மமாயா யதா யதாஹி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஜென்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. ஸ்பஷ்டமா கடைசியில் ஜென்மன்னு சொல்றார் பெருமாள். இந்த விஷயத்தை ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் எனக்கே ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய என்னுடைய அவதார ரகசியங்களை எவன் ஒருத்தன் பூர்த்தியாக தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு தியக்த தேகம் புனர்ஜென்ம, மறுபடியும் புனர்ஜென்மன்றதே கிடையவே கிடையாது. நைதி மாமேதி சோர்ஜுன. அதனால என்னுடைய இந்த அவதார ரகசியத்தை எவன் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கிறானோ, ஆத்மானம் மானுஷம் மண்ணே ராமம் தசரதாத்மஜம், நானாகத்தான் தேர்ந்தெடுத்த அவதாரம் இது இல்லையா. தசரதன் பிள்ளையாக ராமன் மனுஷ வேஷம் போட்டுக்கொண்டு இங்க வந்து பேசினான ஒழிய, தசரதன் பண்ண யாகத்தினால பெருமாள் கர்ம சம்பந்தத்தினால வந்து பிறக்கல, யாகத்தினுடைய பலனாக வந்து பிறக்கல இல்லையா. இவன் என்னவோ புத்திரகாமேட்டி யாகம் பண்ணதாகவும் அந்த புத்திரகாமேட்டி யாகத்தினுடைய புண்ணிய பல விசேஷமாக பெருமாள் வந்து சாட்சாத் அவதாரம் பண்ணதாகவும் நாம் அதை எடுத்துட்டோம்னா நமக்கு வேதாந்த ஞானம் இன்னும் வரலேன்னு அர்த்தம். அப்ப என்ன எப்படி எடுத்துக்கணும், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவத்தான்னு எடுத்துக்கணும். அப்ப இது எவன் ஒருவன் வேத்தி வித ஞானே எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் அஜோபிசன் அவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதி சுவாம் அதிட்டாய சம்பவாமி ஆத்மமாயா. இப்ப இந்த உலகத்தை கட்டி ஆழ்வதற்காக நான் ஒவ்வொரு சமயத்திலையும் அவதரிக்கிறேன். எதா எதாகி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம். இது மட்டும் இல்ல, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகயுகே. அழுவார் சாதிக்கிறார் இல்லையே, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து மே ஜென்மா திவ்யம் மே கர்மா திவ்யம் என்னுடைய பிறப்பு உயர்ந்தது கர்மா உயர்ந்தது அப்படின்றான் பரமான். கர்மானா இந்த இடத்துல புண்ணிய பாபம் சொல்லல, கர்ம சப்தத்துக்கு இங்க லீலன்னு அர்த்தம் இல்லையா. ராமானுஜர் ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார் இல்லையா, உள்ளபடி உணர்த்துகிறவனா எவன் இருக்கானோ அந்த லீலையை சொல்ற அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. இங்க பகவத்கீதையில பார்த்தால் ஒரு பாஷ்யக்காரர் சாதிக்கிற ஒரு அழகான விஷயத்தை இத புருஷ சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் சொல்றார். பகவானுடைய அவதாரம் இந்திர ஜாலம் போல பொய் இல்லைன்றார், உண்மையா அவதரிக்கிறான். இந்திரன் ஒரு சில புராணங்கள்ல பார்த்தால் அவதாரம் பண்றான் அப்படின்னு ஒரு பொய்யா இருக்கும் பத்தியா, அந்த மாதிரி பொய் இல்லை. அவதார காலத்துல அவனுடைய திருமேனிக்கோ ஞானத்துக்கோ வாட்டம்ன்றதே கிடையவே கிடையாது, அதாவது ஞான சங்கோச்ச விகாசம்ன்றதே கிடையவே கிடையாது. தர்மத்தை ஸ்தாபனம் பண்றான், அதர்மத்தை நிரசனம் பண்றான். அவனுடைய அவதாரத்துக்கு புண்ணியபாபங்கள் காரணம் இல்ல, அவனுடைய சங்கல்பமே தான் காரணம். சாது சம்ரக்ஷணம் பண்றான், துஷ்கிருத விநாசம் பண்றான் இல்லையா. சுவாமி தேசிகன் சொல்றார், அவதார ரகசியத்தை உள்ளபடி எவன் உணர்கிறானோ அவன் உயர்ந்த வைகுண்டத்தை அடைகிறான் அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் சரணாகதின்னு மோட்ச உபாயங்கள் எல்லாத்தையும் பெருமாள் தன்னுடைய அவதார ரகசியங்கள்ல சொல்லி நமக்கு ஞானத்தை புகுத்துறான். அப்போ அவருடைய அவதார ரகசியமும் நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாச்சியார் இந்த இடத்துல ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொன்னார். பக்தி ஏற்படணும் பெருமாளிடத்துல, பெருமாளிடத்துல பக்தி ஏற்பட்டால்தான் அவனுடைய அவதார ரகசியம் நமக்கு தெரியும். அதனால்தான் நாச்சியார் சொல்றப்போ இடத்துல இந்த பாசுரத்துல மட்டும் ஸ்பெஷலா மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு போட்டுட்டு ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு. அப்ப ஆயர் குலத்தை நாம சாமான்யமா நினைக்க கூடாது, அது ஒரு வசந்த குளம் அப்படின்னு சொல்றார் இல்லையா. ஆயர் குலத்தை விசேஷிக்க விசேஷமாக பிரகாசிக்க செய்கிற ஆண்டாள் இல்ல, யாதவ குலம் சார்வபௌமனான வல்லவனான சக்கரவர்த்தியை உடைய குலம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா கிருஷ்ணனே பிறந்தா போல தமிழ் அழகா சொல்லுவா இல்லையா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவா. அப்போ அந்த இடையர் குலம்ன்றது அவ்வளவு வசத்தியான குலம்ன்றது காட்டுறதுக்காகத்தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அவதார அணிவிளக்குன்னு சொன்னான் இல்லையா. ஜீவத்தோ வாக்கியகரநாத்து பிரத்யப்தம் பூரி போஜனம் கயாயாம் பிண்டதானஞ்ச திருதி புத்திரஸ்ய புத்திரதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ ராமாயணத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இங்க வித்தியாசம் சொல்லப்படுறது. இப்போ ராமாவதாரத்தில் பிறந்த பிள்ளை ஒரு மாதிரியான பிள்ளை, கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்த பிள்ளை ஒரு மாதிரியான பிள்ளை. இப்போ ராமாவதாரத்தில் பிறந்த பிள்ளை கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தனால் கூட விஸ்வாமித்திரர் கொண்டாடினால் கூட அங்க பிறந்த பிள்ளைக்கு கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்த கிருஷ்ணனை காட்டிலும் ஒரு ஏற்றம் கம்மி தான். தசரதன் இடத்துல பிரார்த்திக்கிறார் விஸ்வாமித்திரர், உடனே காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான் ஒல்லியவன். நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தால்னா விஸ்வாமித்திரரோட தசரதன் அனுப்பிச்சிருப்பானா? பல நாள் குழந்தை இல்லை தசரதனுக்கு, அவஸ்தப்பட்டு கடைசியில் எத்தையோ ஒரு யஜ்ஞம் பண்ணி பிறந்தார் பெருமாள். அப்போ ஒரு மகரிஷியோட காட்டுக்கு அனுப்புவானா? ஊன சோடச வருஷமே அப்படின்னு மே ராமஹான்னு சொல்றார். 16 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தைய போய் அனுப்புவானா? அப்போ அப்பா அம்மா சொல்றதுக்கு முன்னாடி கரம் நானே, இங்க அப்படி இல்லை. அப்பா அம்மா சொல்றதுக்கு, அப்பா அம்மா உயிருடன் இருக்கும்போது அவ சொல்ற வார்த்தையை கேட்கணும், அவ சொல்ற வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும். அவர் ரொம்ப வயசாகி பரமபதிச்சானா அந்த நாளை விசேஷமா அனுஷ்டிக்கணும், அவன் தான் பிள்ளை இல்லையா. இவன் பெருமாளுக்கு, பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவன் தேவகி ஆகட்டும், நந்தகோபன் யசோதி ஆகட்டும், இவன் ரெண்டு பேருக்குமே அத்தியுதமான ஒரு குணங்களை கொடுத்து நிறைய பெருமைகளை கொடுக்கறான் இல்லையா. அந்த மாதிரி ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சத்துர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஸ்வக்த சகஸ்ர குண்டலம் இப்படியெல்லாம் சொல்லி பெருமாள் எப்படி அவதரிச்சான்ற சொல்ல, சங்க சக்கரம் கௌஸ்துபம் இத்தியா இவ்வளவு பெருமாள் அவதரிச்சு அவளுக்கு ஒரு பெருமையை கொடுக்கிறான். மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசமும் மற்றவர்த்தம் காதலிமார் குழையும் தந்தை காற்றலையுடைய காற்றலையுமுடன் கழல வந்து தோன்றின்னு சொல்ற பெரிய திருமொழியில கலியன். அப்படி சிறைச்சாலையில பரமாத்மா அவதரிக்கிறான், அதே சமயத்தில் கம்சன் சிசுபாலன் தலையில இருக்கக்கூடிய கிரீடெல்லாம் கீழே விழறதான், பொத்து பொத்துன்னு விழறதான். ஏன்னா இது ஒரு அசுப சகுனம், பெருமாள் பிறந்துட்டான்றதை காட்டுறதுக்கோசரம். அதே சமயத்தில் வசுதேவர் கால் கம்சனுடைய தலையில இருக்க கிரீட கீழே விழுந்தாலும் வசுதேவர் தலை கை காலில் கட்டப்பட்ட விலங்கு அவர் தானாகவே கைண்டு போறது இல்லையா. நல்லவர்களை வாழ வைக்கவும் தீயர்களை அழிக்கவும் பிறந்தான் பெருமாள் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. உபசம்ஹர விஸ்வதாத்மன் விஸ்வதாத்மன்னதோ ரூபம் அலௌகிகம் அப்படின்னு உன் பிரபாவம் எனக்கு தெரியுதுன்னு சொல்றார் பாகவதத்துல, எதுக்கு இப்படி பிறந்தேன்னு சொல்லி. அப்புறம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு சொல்றார், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் இல்லையா. முதலகவி ஆழ்வார் சாயிச்சா போல, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பன்னிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு சொன்னார் ஆழ்வார். அப்படி விசேஷமான அனுபவம் இருக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு அவதாரத்தில். அதனால்தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு போட்டவோ தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனைன்னு போட்டார். வாரார் வனமொழியால் மத்தார பற்றி கொண்டு ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் நுதல் மடவால் வேறோர் கலத்திட்டுன்னு சொன்னார் கலியன் இல்லையா. அக்னிஹோத்திராதிகள் நடக்கக்கூடிய அக்ரஹாரத்தில் பிராத்த காலத்தில் அரணி மதனம், அதான் அரணி கட்டையை கடையரா போல அக்னி பிரதிஷ்ட நடக்கும், அதுவே அவாளுக்கு காரியம். அதே மாதிரி இங்க காரியம் என்னன்னா காலங்காலத்தால் தயிர் கடைகிறது, முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய் அப்படின்னு சொல்றா போல ஆழ்வார் சாதிக்கிறா போல எப்பொழுதும் தயிர் கடைகிறதே அவளுக்கு காரியம். ஏன்னா பகவானுக்காக கவி தயிரை கடைஞ்சி கடைஞ்சி கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பா, வெண்ணெய் எடுத்து உரியில வைப்பா. வெறுமை லீலா விபூதியில சொல்லாம தவிர வெண்ணெய் எத்திருந்தான்னு கிருஷ்ணன் வரமாட்டானா வெண்ணெய் எடுத்து சாப்பிட மாட்டானான்னு ஏங்கரா ஒவ்வொருத்தரும் இல்லையா. அந்த அளவுக்கு கிருஷ்ணன் இடத்துல பிரீத்தி அவளுக்கு இல்லையா. நிறைய விஷயங்கள் இருக்கு கிருஷ்ணனுடைய இந்த லீலைகள்ல. மூரார் குடமுருட்டி முன்கிடந்தே தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானே கண்டவளும்னா, இப்படி எல்லாம் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறா போல நிறைய விஷயங்கள். வாராத்தான் வைத்து காணால் வயிறிடத்திங்கு ஆறார் புகுதுவார் ஐயர் இவரல்லால் அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம் அப்படி இருக்கு இந்த இடத்துல. இந்த வீட்டுக்கு இவனை தவிர யாரு வர முடியும் அப்படின்னு ஏங்கிறாளாம். அப்படி வந்தா அவனை கையப்பிடிக்கிற பாக்கியம் கிடைக்காதான்னு வந்தவனை வெண்ணைய திருநேடா பாபின்னு சொல்ற மாதிரி சொல்லி அவனை கையப்பிடிச்சு இழுத்துட்டு வராளா யசோதையின் இடத்துல. ஏன் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோட அவ கட்டி போடுறா யசோதை. பெருமாளை கட்டி போட முடியுமா? பெருமாளை கட்டி போடுறா. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் இப்ப நம்மளுடைய பக்தியினால அவனை கட்டி போட முடியும். இப்போ உரல்ல கட்டுண்ட குழந்தையெல்லாம் தலையில போட்டுக்கிறது தான் என்ன காரியம் எதுன்னு இல்லையா? நான் தான் கட்டினா உன்னையும் பிடிச்சி உங்க அம்மா கட்டி போட்டாலே என்ன? ராமே பிரமாதம் ஆக்கருஷி புத்திர பிராத்தரி கச்சதி அப்படின்னு சுமித்திரியை பார்த்து சொல்றா. சுமித்திரியை சொல்றா லக்ஷ்மணனை பார்த்து, ராமார் பெருமாளை பார்த்துட்டே, கிருஷ்ண லக்ஷ்மணா பெருமாளை பார்த்துட்டே இருக்காத, ராமனை நீ பார்த்துட்டே இருந்தனா ராமனுடைய அழகுல மயங்கிடுவ, நீ எந்த காரியமும் பண்ண முடியாது. ராமனு கைங்கரியம் என்ற புத்தியை வச்சுக்கோ, நீ அவனுடைய அழகு சௌந்தரியத்தை லயிச்சுடாதே அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி விசேஷ தர்மத்தை உடைய பகவான யசோதை தன்னுடைய பக்தியினாலே கட்டி போடுறா. லாலன பாலன பண்ணிட்டு இருக்கிறவோ இல்லையா, என்ன தவம் செய்தனைன்னு பாடினா போலே அவன் அம்மானு கூட்டான். இவன் தாய்க்கே உண்டான ஒரு விஷயத்தை ஏன்னா வெளியில விட்டா இவன் அமக்கலம் பண்றான். மத்த எல்லாரும் வந்து பிரதிதினம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கா, அவளும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த சாக்கிலையாவது யசோதையை பார்த்து கிருஷ்ணன் விஷயமாக பேசிட்டு போலாமேன்னு வரான். கையில பிடிச்சி அழிச்சுட்டான், திருக்கரங்களை பற்றி கொள்ள ஆசை அவளுக்கு இல்லையா. காதை பிடிச்சாலும் அந்த திருக்காதுகளை பற்றி கொள்ள ஆசை, அந்த திருக்காதுகளை பற்றி கொள்ள ஆசை. ஒரு முறை தடவி பார்க்க மாட்டோமா பெருமாள் ஆச்சார்? நம்மளால வைகுண்டம் போய் தடவி பார்க்க முடியுமான்னு தெரியல, அதனால கண்ணுக்கு எதிரே தடவி பார்க்கிறோம். ஆனால் தான் வையத்து வாழ்வீர்கள்னு சொன்ன நாச்சியார். இப்படி வரா இல்லையா, ஒரு அழகான கதை. கோவில்ல அர்ச்சகர் இருக்கார், அவர் பகவானை பார்த்து கண்ணீர் போடுறார், ஒவ்வொரு பாசத்தையும் சொல்லி கொண்டு சேவிக்கிறார். அப்படியே லயிச்சு நின்றுட்டார், லயிச்சு நின்னா கண்ணில் தண்ணி வருது. அந்த அர்ச்சாவதார திருமேனியில அவ்வளவு ஒரு ஆசை அவருக்கு. உடனே பார்க்கறா பக்தா சேவார்த்திகள் எல்லாரும் வந்திருக்காங்க, யார் தேங்காய் உடைக்கிறது, யார் தீர்த்தம் கொடுக்கறது, யார் சடாரி சாய்க்கிறது, இவர் பாட்டு இவரே தனம் அர்ச்சாவதார திருமேனில ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசான்னு அவர் பார்த்து நின்றுட்டான. யார் தேங்காய் உடைக்கிறது இல்லையா, இப்ப அந்த காரியம் போயிடும் இல்லையா. அதுல யசோத பாக்குறா, பிரதிதினம் சேவிச்சுட்டே இருந்தா கண்ண பரமாத்மாவ, அவ ஒத்தி வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கா. இந்த கம்ப்ளைண்ட் பஞ்சாயத்து பண்றதுதான் நமக்கு வேலை, அதனால பார்த்தா கட்டி போட்டா. கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், கட்டி போட்டு தான் வேலையை பார்த்தாள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, மரத்தில் மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். தமிழ் அழகான வார்த்தை இது இல்லையா, யாருமே இந்த வார்த்தையெல்லாம் மறுக்கவே முடியாது. நம்ம யானை ஒரு கல்லாலான யானை இருக்கு, யானை பொம்மை இருக்கு, அதை யானைன்னு பார்க்கணும் யானை தெரியறது, கல்லுன்னு பார்த்தால் கண்ணு தெரிய கல்லு தெரியறது. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பெருமாள் அழகா கிருஷ்ணனா அவதாரம் பண்றான். யசோத தம் பிள்ளையா பார்த்தா கிருஷ்ணன்றது மறந்து போச்சு, சர்வலோக சரண்யன்றது அவளுக்கு மறந்து போச்சு. கட்டினா பண்ணிய பெருமாயணம் உரல்ல கட்டி போட்டா கிருஷ்ணனா பார்க்கிறா, அப்ப குழந்தைன்றது மறந்து போச்சு. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், எல்லாரும் கோபஸ்திரிகள் எல்லாம் அவனை கிருஷ்ணனாவே பார்க்கிறா. பெருமாளுக்கு அமுது சேர்க்கிறா, வெண்ணைய பண்ணி பண்ணி பண்ணி வெண்ணைய அமுது சேர்க்கிறா. இவர் உருட்டி இவர் சாப்பிட்றதோட இல்லாமல் தான் ஸ்னேகிதால் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஸ்னேகிதால் எல்லாரும் கொடுக்குறா போல இல்லாம அங்க இருக்க குரங்கு குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்கிறார். அள்ளி அள்ளி வாயில விட்டு அடிக்கிறார், அதுங்கெல்லாம் வாயை திறந்து கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்றதுன்னு பாகவதத்துல. அனுமாருக்கு வெண்ணெய் சாத்திரம் எங்கேயாவது ராமாயணத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்கா, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தணும்னு சொல்லிட்டு. ஆஞ்சநேயர் தான் வெண்ணையை சாட்டாருன்னு இருக்கா ராமாயணத்துல. எங்கேயாவது யாராவது ஒருத்தர் வால்மீகி ராமாயணத்தையோ கம்பராமாயணத்தையோ சமர்த்த ராமதாசரோ இல்ல சிவபெருமானோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஆழ்வார்களோ ராமாயணத்துல ஆஞ்சநேயர் வெண்ணெய் சாட்டார் அப்படின்னு இருக்கா. ஆனா கோவில் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்திரம், வெண்ணகாப்பு சாத்திரம். இது எங்க நடந்ததுன்னா நம்ம கிருஷ்ணன் வெண்ணையை உருட்டி உருட்டி குரங்கு குட்டிக்கெல்லாம் கொடுத்தான், அதுங்க ஆனந்தமா சாட்டுது. இவன் சாப்பிட்றதோட இல்லாமல் அதுங்களுக்கு சேர்த்து ஊட்டி விட்டான். அப்போ அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறதுன்ற ஒரு கிரமமே ஏற்பட்டது. அவ பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், எல்லாரும் கிருஷ்ணனா பார்த்தா ஏங்கரா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஏங்கரா. அதனால்தான் ஆகர்ஷதீதி கிருஷ்ணா, அவனுடைய அழகிலே நம்மளை மயக்கிறான். இது சக்கரவர்த்தி திருமகனுக்கு வராது, மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு எட்டு ஏழு அவதாரம் சக்கரவர்த்தி திருமகனோடு சேர்த்து எட்டு அவதாரத்தில் சொல்ல முடியாது. இந்த ஆகர்ஷதீதி கிருஷ்ணா அவனுடைய அழகுல மயங்கி போயிட்டோம்னு நம்ம சொல்ல முடியுமா? அவன் பண்றதெல்லாம் பொய், அவன் பண்றதெல்லாம் லீலா விபூத்தில, அவன் பண்றது எல்லாம் ஏமாத்து வேலை நமக்கு தெரியும். ஆனாலும் கிருஷ்ணா அப்படின்ற அந்த வார்த்தை நம்மளை இழுக்கிறது. ஏன் அப்படின்னா அவன் பெருமாள், அப்படிப்பட்ட பெருமாள், அப்படிதான் சங்கல்பிச்சுன்னு அவன் அவதாரம் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி எம்பெருமான பார்க்கிறப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. நம்ம கண்ணுக்கு தெரிகிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் நாம வச்சுன்றது இல்ல. ஆளவந்தார் சாதிக்கிறார் இல்ல, காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்றார். இந்த பிரகிருதின்றது ஒரு பெரிய மாய மோகம், பரமாத்மாவை அடைய ஒட்டாமல் நம்ம தடுக்கக்கூடிய ஒரு பிரகிருதி இது. இதுல நாம மாட்டின்ட்டா பெருமாள் அடைய முடியாது, அதனால இதுல மாட்டிக்காம நாம தப்பிக்கணும். அதனால பெருமாளை நாம கொஞ்சம் மறந்தாதான் பிரதிதினம் பண்ண வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணணும். இல்லைனா அப்படியே சந்தியாவந்தனம் பண்றப்போ பெருமாள் அர்ச்சாவதார திருமேனியில தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா சந்தியாவந்தனம் எங்கேருந்து பண்றது? நாள் முழுக்க நம்ம சீனிவாசனை சேவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இது இன்னொன்னு ஒண்ணு சொல்றா, வாசல்ல பெருமாள் எழுறார் சந்தியா காலம் வந்துருத்து இல்லையா, வைகுண்ட ஏகாதசி கருட சேவை வாசல்ல வீதியில வராரு, கருடாருடனா பெருமாள் வராரு, காத்தால 6 மணி சந்தியா காலம், பெருமாள் சந்தியா காலத்தை சேவி பெருமாளை சேவிக்காமல் பெருமாள் பாட்டுக்கு வாசல்ல போட்டோம் நம்ம சந்தியாவந்தனத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பேக்கல்ல கணத்தடியில சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தால் அது தப்புன்னு சொல்றா பெரியவாள். பரவாயில்லன்றா, வாசல்ல போய் கருடாருடனா நம்ம வீதியில வரக்கூடிய பெருமாளை சேவின்றா. அவன் 5:30 நம்ம பார்த்து வாசல்ல மண்டபப்படி 5:30 6:30 வரைக்கும் அவன் அங்க இருக்கான். ஏதோ 5:30 5:45 போயிட்டு 5:47 ஆஹா சேவிச்சாச்சுன்னு வந்து உடனே 5:50 சொம்ப கையில எடுத்துடக்கூடாதுன்றா. 6:30 அவன் கிளம்புறான்னா 3/4 மணி நேரம் மண்டபப்படின்னா அங்க சேவின்றா பெருமாளை. அவனுடைய குணாதிஷ்டங்களை சொல்லி வேதாந்த சத்துவங்கள்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் கருடாருடனா இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாத்தையும் வர்ணிச்சு சேவின்றா. அப்படி சேவிச்சுட்டு அப்புறமா 6:30 மேல வந்து சோம்பு எடுத்துன்னு வந்து நீ பிராயசித்தோட பண்ணி சந்தியாவந்தத்தை பண்ணிக்கோன்னு சொல்றா பெரியவாள் இல்லையா. அப்படி பெருமாள் பகவத் சரணாரவிந்தத்தை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாத்ரா எதி துவமசி தாமணி சன்னிபத்தா தச்சாரவினாம் உதிதாக்ஷு நிர்ஜரானாம் உதிதாக்ஷுஷ நிர்ஜரானாம்னு சொன்னான் இல்லையா. இது ஒரு லீல, உன்னோட அம்மா உன்னை பிடிச்சி உரல்ல கட்டி போட்டா, அதிமானுஷஸ்தவத்தை ஆழ்வான்னு சாதிக்கிறார், உரல்ல கட்டி போட்டுட்டா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா அம்மாவையே கட்டி போட்டுருவ நீ, அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு உனக்கு, ஆனா நீ அப்படி பண்ணனியா பண்ணியா, அம்மாவை கட்டி போட்டு நீ தப்பிச்சு வரணுமா இல்லையா, ஆனால் நீ உரல்லே கட்டுண்டாய். இந்த விருத்தாந்தத்தை பார்க்கிறவங்கெல்லாம் கேட்கறவாள்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னா, உன்னையே கட்டுட்டாலே நினைக்கிறா, இது என்ன காரியம்னு நினைக்கிறா. அப்படி நீயே கட்டுண்ட அப்படின்னால உன்னிடத்துல வந்தா நீ உன்னுடைய அழகுல அவளை கட்டுன்ற அழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. பத்துடை அழியவர் அடியவர் கெளி அவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மற்றொரு கடைவன் நெய் களவினில் உறவிடனே உறவிடையா புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. அவனுடைய எளிமை இங்க தெரிகிறது. அவன் அவளா கட்டி போட்டா, அவன் கட்டுண்டான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தெழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாயின்னு பின்னாடி அடுத்த நாள் வரி சொன்னான். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தெழுது, தூயோமாய் பகவத் சன்னதிக்கு நாம வரோம்னா அது குளிச்சுட்டு பல பல பலவன்னு போகணும். குளிச்சாதான் பெருமாளை சேர்க்கணும், குளிக்காம சேவிக்கூடாதா? சில பேர் சொல்றா குளிக்காமே சந்தியாவனம் பண்ணலாம், காலம்தான் முக்கியம்ன்றா. சந்தியாவனத்துக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு, இதெல்லாம் அப்பட்டமான ஒரு சாஸ்திர விரோதம். எங்கேயோ யாரோ ஏதோ சொன்னா அப்படின்றத வச்சுட்டு குளிக்காம சந்தியாவம் பண்றதெல்லாம் எடுக்கிறான். இருக்கிறதே முதல் முக்கியம் ஸ்நானம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸ்நானம் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த கர்மாவுக்கும் அதிகாரம் இல்லை. அதனால குளிச்சுட்டு பல பல பல பலன் இருக்கணும், அதுதான் ஒரு முதல் சுத்தி இல்லையா. அப்படி அப்படி பெருமாளிடத்துல நாம சுத்தமா இருக்கணும், தூயமாய் வந்தோம். சரி, சுத்தமா இருக்கணும்னால நம்ம சோப்பு போட்டு குளிச்சுட்டு, இதையும் பெரியவா சொல்றா, சோப்பு போட்டு குளிச்சுட்டு போறோம், கம கம கமன்னு போறோம், மனசுல எண்ணம் இல்லை ஏதோ கடமையு போய் சேர்க்கணும் அப்படியும் இருக்கக்கூடாதுன்றான். மனசுலயும் எண்ணம், பெருமாள் விஷயமான எண்ணம் நல்லா சிறப்பா இருக்கணும்னு சொல்றான். அந்த அளவுக்கு புறம் சுவர் கோலம் செய்து புல்கவ்வ கிடக்கின்றீரே அப்படின்றா. அப்போ உடம்பு, நம்ம உடம்புக்கு சுத்தம் ஏற்படுற மாதிரி மனசுலையும் சுத்தம் ஏற்படணும். அப்ப அந்த சுத்தம் ஏற்பட்டு நெடுமாறு கடிமை செய்வன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி நெடுமாறு கடிமை செய்வன் போல் அவனை கருத வஞ்சித்து பகவானையே ஏமாத்துகிறோன்ற பகவானே ஏமாத்திண்டு நாம நடிக்கிறோம், ஆனா அவனும் நம்ம கிட்ட நடிக்கிறான், நம்ம செய்யற விஷயங்கள்லாம் தெரியாத மாதிரி நடிக்கிறான். அதுக்கேத்தா போல நமக்கு பலனியானது கண்டிப்பா கொடுத்துருவான் இல்லையா. எப்படி நம்ம எப்படி இருக்கணும் பெருமாள் இடத்துல, பக்தியோடு இருக்கணும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹான்னு அவன் இடத்துல பக்தியோடு இருக்கணும். ஒரு அழகா ஒரு கதை சொல்றா பெரியவா, ஒரு பக்தன் இடத்துல பெருமாள் பழம் கொடுன்னு நானா, பழம் கிடைக்கல கிடைக்கலன்னு நானா, சரி காயாவது கொடுன்னு நானா, காயும் கிடைக்கலண்ணா, பூவாவது கொடு பூவும் கிடைக்கல, ஒரு இலையாவது கொடு இலையும் கிடைக்கல, சரி இலை கூடையா இல்ல கொஞ்சம் தீர்த்தத்தையாவது கொடு அப்படின்னா, தீர்த்தத்தை எடுத்து எதிர கொடுன்னா தீர்த்தமும் இல்லைன்றான். உண்மையிலேயே தீர்த்தம் இல்லையானா, உண்மையிலேயே தீர்த்தமும் இல்லைன்னா, உன் கண்கள்ல கூட தீர்த்தம் இல்லைனா. அப்படி பகவானுக்கு பழம் காப்பு காய் பூ திருத்துறா எதுவுமே கொடுக்கலன்னா கூட அப்படியே அர்க்கியம் கூட சமர்ப்பிக்க முடியாத அளவுக்கு மகா பாப்பியா இருக்கனே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீராவது விழணும்னா, தோயம் அப்படின்றதுக்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணும்பொழுது இல்ல அப்படியே கண்ணீர் விடுன்றா, உன்னால என்னால முடியலையே பகவான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டனே அப்படின்னு உத்தமமான ஒரு பக்தியை செலுத்துன்றா. அம் ஜலய தீத்தி அஞ்சலிஹி அப்படின்னு அஞ்சலி சப்தத்துக்கே அப்படி அவர் அர்த்தம் பண்ற அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா தூயமாய் வந்து அப்படின்னா நம்ம சுத்தமா வரணும் இல்லையா. விபீஷன் மாதிரி நிவேரேத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனா, அப்படி அப்படி வா தூயோமாய் வா இல்லையா. பெருமாளிடத்துல சேவிக்கிறதுக்கு ராவணனை திரஸ்காரம் பண்ணி பெருமாளிடத்துல வந்தான் இல்லையா அவன், அந்த மாதிரி வரணும் இல்லையா. ஆணுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வர்ஜனத்தை தெரிஞ்சுட்டு வரணும். ரட்சிஷதீதி மகாவிஸ்வாசா, அவன் நம்மை காப்பாத்துவான்ற ஒரு ரக்ஷ மகாவிஸ்வாசத்தோட வரணும் இல்லையா. அதனால்தான் தேசிகம் சாதிக்கும்பொழுது தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாத்தா அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. ஜங்கம பாரிஜாத்தம் அவன் இல்லையா, சஞ்சாரம் பண்ணக்கூடிய கல்ப விருட்சமாகவே பெருமாள் இருந்தான். பக்தர்கள் இருக்கக்கூட தேடி போன அவன், அவன் தேடி போய் ஒவ்வொருத்தருடைய கஷ்டமத்தையும் அவன் நிவர்த்தி பண்ணான். நமக்கு கத்தியந்திரமே இல்லை, நானிய பந்தா கதி வேற கதி இல்லை. நான் உன்னை இன்று இளேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்று இலை அப்படின்னு நான் முகம் திருவந்தாளியில ஆழ்வார் சாதித்தா போல நமக்கு வேற கதி இல்லை. நின்னருளால் மற்றொன்று கதி இல்லைன்னு தேசிகன் சாதித்தா போல வேற கதியே இல்லை. மறந்தும் புறந்தொழா மாந்தர் இல்லையா, வேற எம்பெருமானத் தவிர வேற ஒருத்தரை நாம சேவிக்கவே மாட்டோம். மற்றுமோர் தெய்வம் உளதன்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிமைன்னு இருக்கணும் இல்லையா. வேற பெருமாளை நாங்க சேவிக்கவே போறது தொய் ரட்சது ரக்ஷகைக்கு மஞ்சை தொய்ஜா ரட்சது ரக்ஷகைக்கு மஞ்சை இதி நிச்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம் நிகரே வேகவதி தடாசிரேன் தோம்னு சுவாமி சுவாமி தேசிகன் சாதித்தா போல. உன்னை தவிர வேற ஒருத்தரை நான் சேவிக்கவே போறது இல்லை. அப்போ இந்த மாதிரி வந்துனார் தூயமாய் வந்து தூமலர் தூவித்தெழுது. இந்த புஷ்ப விசேஷங்கள்லாம் சொல்றா, இந்த புஷ்ப விசேஷங்கள்லாம் அவ்வளவு விசேஷம் இந்த இடத்துல இல்லையா. அப்படி இந்த புஷ்ப விசேஷத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை. தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் திருவேங்கடமுடையானுக்கு நித்தியம் 1008 சொர்ண புஷ்பங்களை சமர்ப்பிச்சாராம். அந்த தேசத்துல ஒரு குயவன் பானை பண்றவன், அவனுக்கும் திருவேங்கடமுடையான இடத்துல அத்தியந்தமான ஒரு பிரீத்தி. அவன் மண்ணாலேயே ஒரு திருவேங்கடமுடையான பண்ணி வச்சுட்டு இருக்கான் ஆத்துல நித்தியம். அவன் ஏதோ கிடைச்ச பூவை கொண்டு வந்து தொடுத்து அதை சமர்ப்பிக்கிறான். அங்க தொண்டைமான் சக்கரவர்த்தி வந்து சொர்ண புஷ்பமாகவே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். மறுநாள் காத்தால கதையை கதவை திறந்து பார்த்தால் தொண்டைமான் சக்கரவர்த்தி சூட்டின பூ இல்ல, அந்த சொர்ண புஷ்பங்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. ஏதோ ஒரு புஷ்பம் வந்து கழுத்துல போட்டு இருக்கான் பெருமாள். பார்க்கிறான் என்ன பண்றேன்னு தெரியல, சன்னதிக்கு வாசல் யாரோ வந்து போட்டுடுறான்னு நினைக்கிறான். சன்னதி வாசல்லயே காவல் இருக்கான், இன்னைக்கு எவன் வந்து பண்ணிடுறான்றத பார்த்துடுறேன் அப்படின்னு சன்னதி வாசல்ல காவல் இருக்கான். காவல் இருந்தாலும் மறுநாள் கதவை திறந்து பார்க்கறான், பார்த்தால் இவனுடைய சொர்ண புஷ்பம் கீழே விழுந்திருக்கு, ஏதோ ஒரு புஷ்பம் கழுத்துல இருக்கு. ஜோசியரை கூட்டு கேட்கறான், நான் அங்கேயே வாசல்லயே காவல் இருந்தேனே அப்ப கூட நடக்கலையே, யார் இந்த காரியத்தை பண்றான்னு ஜோசியன் சொல்றான். உங்க தேசத்துல ஒரு குழைவன் இருக்கான், அவன் ஒரு மண் சீனிவாசன் பண்ணி வச்சுட்டு இருக்கான், மண்ணாலான சீனிவாசன். அந்த சீனிவாசனுக்கு அவன் மாலை சுட்டுறான், அந்த மாலையை ஏத்துக்கிறார் பெருமாள். எப்பேற்பட்ட ஒரு தயை இல்லையா. இப்போ எவனொருவன் தன்னுடைய ஒரு பராக்கிரமத்தை காட்டுறதுக்காக தன்னுடைய பெருமைகளை காட்டுறதுக்காக அவன் பெருமாளிடத்திலே ஒரு பக்தி இல்லாமல் தன்னுடைய பெருமைகளை காட்டுறதுக்காக நடந்து கொள்கிறானோ அவனுடைய விஷயங்களை பெருமாள் ஏத்துக்கிறது இல்லை. இல்லையா? இவன் சொர்ண புஷ்பத்தை சமர்ப்பிச்சான், ஆனா பக்தி இல்ல, ஏனோத்தானோ சமர்ப்பிச்சான். பத்து பேரை கூட்டு வந்து நான் பாருங்க, நான் பிரதி தினம் சொர்ண புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன்னு தண்டோரா போட்டு டமாரம் அடிச்சுட்டான். அவன் ஒண்ணுமே பண்ணல, ஒரு குடிசையில ஒரு பெருமாளை சேவிச்சு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வச்சுனா அந்த பெருமாளுக்கு பிரதி தினம் பூசு விட்டுனான். பக்தி இருந்தது அந்த இடத்துல, அவன் யாரையும் கூட்டு காட்டல, ஏதோ தனக்கு கிடைச்ச பூ எடுத்துன்னு தொடுத்து தானே தொடுத்து சமர்ப்பிச்சான். இல்லையா? அந்த அளவுக்கு பெருமாள் சன்னதிக்கு வர முடியுமோ இல்லையோ அதை பார்க்க மாட்டான், எவனுக்கு பக்தி இருக்குன்றதுதான் பார்ப்பான். அதனால்தான் தூமலர் தூவி தொழுதுன்னா தேசிகன் சாரிக்கிறார், நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குசேல குப்ஜா சா விரஜ யுவதையோ மால்ய கிருததி அமீஷாம் நிவன்னத்தம் விரசகிரி பதோ பிரந்தோபி பிரபூத்தை ஸ்ரோதோபி பிரசவம் அனுகம் பே சமயசி. அழகான ஸ்லோகம் தேசகத்துல, உன்னுடைய தயையை நினைச்சா உடம்பே நடுங்கிறதுன்றார் சுவாமி தேசிகன். அப்படி திருவேந்திரமுடியானுடைய தயையை நினைச்சு அவ்வளவு ஆச்சரியப்படுறார். இல்லையா? நீ உயர்ந்த இடத்துல இருக்க, நான் சாமான்யமான இடத்துல இருக்கேன், என்னால ஏறி வர முடியுமா அந்த மலைக்குன்னு பார்த்தால் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உன் திருவடியில சமர்ப்பிக்க முடியுமான்னு தெரியல என்னுடைய புஷ்பங்களை, ஆனால் இப்படியே நான் சமர்ப்பிக்கிறேன், அதை நீ ஏத்துண்டியே எப்படி இதுன்னு கேட்கிற, சுவர்ண புஷ்பங்களை தள்ளி விட்டுறியேன்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன். முனிவாகன போகம்னு ஒரு கிரந்தம் சுவாமி தேசிகன் அமலானாதிபர் எனக்கு வியாக்கியானமா பண்ணியிருக்கார். மந்திப்பாய் வடவேங்கட மாமலைன்னு ஒரு பாசுரம் இவர் பண்றார் திருப்பானாழ்வார். அந்த பாசுரத்துக்கு அந்த வரி வரும்போது முக்குறும்பருத்து நம்பின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். முக்குறும்புன்னா என்னன்னா, கியாதி லாப பூஜைக்காக எவன் ஒருத்தன் காரியம் பண்றானோ அந்த காரியத்தை அடியோட கீழே தள்ளிட்டு எவன் ஒருத்தன் பரமபக்தியோட புஷ்பத்தை சூட்டி கொள்கிறானோ அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்றார். அப்படி இல்லையா? தொடங்கரி முத்திஷ்ய கதாபி கேன சித்து எதா ததா வாபி சகிருத்கிருத்தோஞ்சலிகின்னு ஆழ்வந்தார் சாதிச்சார். அப்படி பரமாத்மா நாம சாதாரணமா பண்ற காரியங்கள்ல பக்தி இருந்தால் அதை நினைச்சு ரொம்ப உருகி போறான்னு சொல்றார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன. வாயினால் பாடுறது ரொம்ப முக்கியம். அங்க பரம நடி பாடினா இங்க வாயினால் பாடின்றார். இல்லையா? வாயினால் பாடணும் மனசா, என்ன திருட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு சொன்ன இடத்துல முதல்ல வாயால பாடணும், அப்புறம் செவி கொடுத்து கேட்கணும். ஜிஹ்வே கீர்த்தே கேசவன் கோல் தேடி கோல் தேடி யோடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி யோடும் மடம் அப்படின்னு அந்த மனசு விஷயமாக இரண்டாம் திருவந்தாதியில சாதிக்கிறார். எத் மனசா அபிகச்சதி தத் வாச்சா வததி எத்ஹி மனசா தியாயதி தத் கர்மணோ கர்மனா கரோத்தின்னு தைத்திரிய உபநிஷத் சொல்றது. அப்படி மனசால் நினைக்கிறது தான் வாக்கால சொல்ல வேணும், அதையே காரியத்துல காமிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். உலகத்துல சௌக்கியமா இருக்கக்கூடிய எத்தனையோ மருந்துகள் உண்டு, அந்த மருந்துல அந்த மருந்தினால சௌக்கியம் ஏற்படாது. எப்ப சௌக்கியம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் கரணத்திரய சாரூபியம் மனசு வாக்கு காயம் இது மூணும் எப்போ சமமா இருக்கோ அப்பதான் வந்து நமக்கு வந்து சௌக்கியமானது ஏற்படும்னு சொல்றார். மனசன்யத் வசசன்யத் கர்மன்யன்யத் துராத்மனா மனசேக்கம் வசசேக்கம் கர்மன்யேக்கம் மகாத்மனான்னு சொன்னான் பெருமாள். இல்லையா? போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய் நான் ஆக்கியார் தத்யதா இஷிகா தோலமக்னோ புரோதம் பிரதூயத்தே ஏவமேவ அஸ்ய சர்வே பாப்மானா பிரதூயந்தேன்னு ஒரு அழகான உபனிஷத் வாக்கியம். அக்னியில கொளுத்தப்பட்ட பஞ்சு எப்படி பொசுங்கி போகுமோ அதுபோல புண்ணியம் பாப்பங்கள் எல்லாம் பெருமாளை நினைச்சால் பொசுங்கி போகும்னு சொல்றார். மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியமும் விரோதி பாப்பமும் விரோதி. புண்ணியம் பண்ணா ரெண்டும் பண்ணாலும் இந்த லோகத்துலதான் இருக்க போற. காராகிருகே கனகசிருங்கலையா அப்படின்றார் சுவாமி தேசிகன் வரதராஜ வந்தாசத்துல. இப்போ புண்ணியம் பண்ணால் இங்க எஜமானனா பறக்க போற, பாப்பம் பண்ணா ஏதோ ரோட்ல தெரிய பிச்சைக்காரனா பறக்க போற, ரெண்டும் ஒண்ணுதானே, எப்படி இருந்தாலும் இங்கதானே இருக்க போற அப்படின்னா. ஆனா புண்ணிய பாப்பம் ரெண்டுமே போன அகம் துவாம் சர்வ பாப்பேபியோன்ற இடத்துல புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் ஒழிக்கிறேன்றார் பெருமாள். மோக்ஷிஷ்யாமி மாசுச்சேன்னு சொல்றார். அதனால இப்படிப்பட்ட இந்த நாச்சியார் சொன்னபடி கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு அவதார ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த பாசுரம் ஏற்பட்டதுன்னு சொல்றார். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்தது நாளைக்கு தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.